الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وأصحابه أجمعين أما بعد கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, அளவிலா கருணையும் நிகரிலா கிருபையும் கொண்ட எல்லாம் வல்ல அல்லாஹ் ரப்பல் ஆலமீனுடைய பேரருளால் புனிதமிக்க ரமலானிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய உத்தமமான நபிமார்களுடைய வரலாறை கேட்பதற்கும் பேசுவதற்கும் ரப்பல் ஆலமீன் நமக்கெல்லாம் வாய்ப்பளித்ததை போன்று அதன்படி நடக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக என்று துஆ செய்த வண்ணம் இன்றைய உரையை ஆரம்பம் செய்கின்றேன். அன்புக்குரியவர்களே, நேற்றைய தினம் நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாறை பார்த்தோம். அதனுடைய தொடராக இன்றைய தினம் நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் நபிமார்களிலேயே கடுமையான வேதனைகளுக்கும் சோதனைகளுக்கும் ஆளாக்கப்பட்ட ஒரு நபி. அது மட்டுமல்ல, உலகத்திலே எல்லா நபிமார்களை விட அதிகமாக ஆண்டுகள் உலகத்திலே தாவத் செய்த, அழைப்பு பணி செய்த நபியும் நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள்தான். அது மட்டுமல்ல, அவ்வல் ரசூலின் உருசிலாளல் அரபு, பூமிக்கு அனுப்பப்பட்ட முதல் ரசூலும் அவர்கள்தான். அவர்களுக்கு முன்னால் நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், நபி ஷீத் அலைஹிஸ்ஸலாம், நபி இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் போன்ற நபிகள் எல்லாம் இருந்தாலும் கூட இவர்கள்தான் முதலில் அனுப்பப்பட்ட தூதராக இருந்தார்கள். அந்த அடிப்படையில் ஏராளமான சிறப்புகளை பெற்ற நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அவருடைய செய்த தாவா பணியையும் அழைப்பு பணியையும், அவர்கள் என்னென்ன சிரமப்பட்டார்கள், முதன் முதலாக ஒரு சமுதாயத்திலே அழைப்பு பணி ஈடுபடும் பொழுது அந்த மக்களால் எப்படிப்பட்ட எதிர்வினைகளுக்கு இவர்கள் ஆளாக்கப்பட்டார்கள் என்பதை பற்றியெல்லாம் அல்லாஹ் சுப்ஹானத்துல குர்ஆன்ல சுமார் 9 சூராக்கள் அதை பத்தி சொல்றான். நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய வரலாறுகளை அல்லாஹ் 9 சூராக்கள்ல துண்டு துண்டாக சொல்கின்றான். மொத்தமா சேர்த்து சூரத்து நூஹ் அப்படின்னு சொல்லி ஒரு சூறாவே அல்லாஹ் இறக்கியிருக்கிறான். அதே மாதிரி சூரத்து ஹூதுல சுமார் கிட்டத்தட்ட 40-50 ஆயத்துக்கு நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய சம்பவத்தை அல்லாஹ் தொடரா சொல்றான். இப்படி ஏராளமான சிறப்புகளை கண்டு நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு இவ்வளவு சிறப்புகளை அல்லாஹ் கொடுக்கக்கூடிய காரணம் என்னவென்றால், அவர்கள் 950 ஆண்டுகள் உலகத்திலே கஷ்டப்பட்டார்கள். கஷ்டப்பட்டதுக்கெல்லாம் மேலான கஷ்டம் என்ன அப்படி தெரியுமா? அவர்கள் பட்ட கஷ்டத்திற்கு அவர்களுக்கு கிடைத்த பலன் தான் அவர்களுக்கு மிகப்பெரிய வேதனை. 950 ஆண்டுகள் தாவா செஞ்சாங்க, 950 ஆண்டுகள் மக்களை ஷிர்கை விட்டு எச்சரித்தார்கள், சிலை வணக்கத்தை விட்டு தடுத்தார்கள், ஏக அல்லாவின் பக்கம் மக்களை அழைத்தார்கள், ஷிர்கு குஃபிரிலிருந்து மக்களை தடுத்தார்கள். 950 வருஷம் தாவா செஞ்ச அந்த நபிக்கு அல்லாஹ் கொடுத்த பலன் என்ன தெரியுமா? அவருடைய பேச்சை ஏற்று இஸ்லாத்தை ஏற்றவர்கள் வெறும் 80 பேர். 950 ஆண்டுகள் தாவா செஞ்சு இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டவங்க வெறும் 80 பேர். 10 வருஷத்துக்கு ஒரு ஆள் களிமா சொல்லியிருந்தா கூட 950 வருஷத்துக்கு எத்தனை பேர் களிமா சொல்லி கொடுங்க? 95 பேர் ஈமான் ஏத்திருக்கணும், ஈமான் கொண்டிருக்கணும். ஆனால் 10 வருஷத்துக்கு ஒரு ஆள் கூட இல்ல. 950 ஆண்டுகள் அவங்க தாவா செஞ்சு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், ஃபலா யுமினு பிஹி இல்லா கலீல், ரொம்ப குறைவான மக்கள் தான் ஈமான் கொண்டார்கள். அந்த கலீல் என்பதற்கு, குறைவு என்பதற்கு இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, வெறும் 80 பேர் தான் அப்படின்னு சொல்லி. அப்ப கவனிக்கணும், ஒரு தாவா செய்யறாங்க, ஒரு அழைப்பு பண்ணி செய்யறாங்க, அவங்களுக்கு மக்கள்கிட்ட இருந்து ரெஸ்பான்சிபிள் இல்ல, மக்கள்கிட்ட வரவேற்பு இல்ல அப்படின்னா அதுதான் மிகப்பெரிய ஒரு கொடுமை, ஒரு மிகப்பெரிய சித்திரம் அது அவங்களுக்கு, அது மிகப்பெரிய வேதனை. அந்த வேதனையை அவங்க தாங்கிக்கிட்டு 950 ஆண்டுகள் மீண்டும் மீண்டும் மீண்டும் மீண்டும் அவங்க தாவா செஞ்சிருப்பாங்கன்னு சொன்னா, அப்ப நம்ம யோசிச்சு பார்க்கணும், அவங்களுடைய அழைப்பு பணியில் அவர்களுக்கு இருந்த அந்த ஈடுபாடு, அழைப்பு பணியில் அவர்களை செய்து கொண்ட அர்ப்பணிப்பு, நீ ஏத்துக்க ஏத்துக்காம போ, நான் கொடுத்துக்கிட்டே இருப்பேன், தாவா செஞ்சுக்கிட்டே இருப்பேன், சொல்லிக்கிட்டே இருப்பேன், சொல்லிக்கிட்டே இருப்பேன், சொல்லிக்கிட்டே இருப்பேன். நீ ஏத்துக்கிட்டே ஏத்துக்கிட்ட பத்தி எனக்கு கவலை இல்லை. நாமளா தான் என்ன பண்ணுவோம், ஒரு தடவை ஒரு தடவை சொல்றோம், ரெண்டு தடவை சொல்றோம், ஏத்துக்கல அட விட்டு தலைங்க, பல தடவை சொல்லி வச்சாமே அவன் விளங்க மாட்டான், உருப்பிட மாட்டான், அவனுக்கும் அல்லாஹ் ஹிதாயத்து கொடுக்க மாட்டான். ஏன் நம்ம குடும்பத்திலே ஒருத்தரை தொழுவுன்னு சொல்றோம், ஒரு தடவை சொல்றோம், ரெண்டு தடவை சொல்றோம், அதுக்கப்புறம் தண்ணி தெளிச்சு விட்டுருவோம். நீ தொழுதா தொழு, தொழுனா ஒளி, கீழே கட்டு போ, எனக்கு என்ன சொல்றது சொல்லிட்டேன். அப்ப இதுதான் நம்முடைய மனநிலை. ஆனால் நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் 950 ஆண்டுகள்ல ஒரு தடவை கூட அவர்கள் மனச்சோர்வடைந்ததில்லை. நம்முடைய பேச்சு யாருமே கேட்க மாட்டேங்கிறாங்களே, கல்லால தான் அடிக்கிறாங்க பாவீங்க, நம்ம பேச்சு ஒத்தர கூட கேட்க மாட்டேங்கிறாங்களே, நம்ம ஒத்தர கூட ஈமான் கொள்ள மாட்டேங்கிறாங்களே, ஒத்தர கூட அல்லாஹ் பக்கம் வரமாட்டேங்கிறாங்களே என்ற அந்த மனச்சோர்வே இல்லாமல் அந்த அளவுக்கு முழுமையாக ஈடுபட்டார் என்றால் இதுதான் நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய டெடிக்கேஷன், அர்ப்பணிப்பு, அவருடைய தியாகம். அந்த தியாகத்துக்கு தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவ்வளவு கண்ணியம் கொடுத்த அவர்களுக்கு சுமார் 9 சூராக்கள்ல அவர்களை பற்றி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொன்னான். அதுல ஒரு முறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு குரேஷிகள் கடுமையான தொடர்ந்து கொடுக்கிறாங்க, ரசூலுல்லாஹ் ரொம்ப மனவேதனையில் இருக்கிறாங்க, ரசூலுல்லாஹ் மன உளைச்சலுக்கு ஆளாகிறாங்க, என்ன இப்படி போனது பாவீங்க தொந்தரவு கொடுக்குறாங்க, நம்மளை போட்டு இப்படி அலக்களிக்கிறாங்கன்னு சொல்லி ஏடாகுடமா கேள்வி கேட்கிறாங்க, ரசூலுல்லாஹ் இன்சல்ட் பண்றதுக்காண்டி ஏடாகுடமா ரசூலுல்லாஹ்வை அசிங்கப்படுத்துறாங்க, கேவலப்படுத்துறாங்க. அந்த நேரத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொன்ன ஆறுதல் என்ன தெரியுமா, ஒமா யுகால் லக்க நபியே, உங்கள்ட்ட ஒண்ணு அவங்க பெருசா கேட்டுல இல்லா மா கது கீலல் ரசூலின் கபலிக், உங்களுக்கு முன் சென்ற எவ்வளோ ரசூல்மார்களுக்கு அவருடைய உம்மத்தினர்கள் கேட்டதுதான் உங்களுக்கு கேட்டுக்கிறாங்க, அதை விட ஒன்னும் அதிகமா கேட்டல உங்களுக்கு, உங்களுக்கு வேதனைப்படுத்துறாங்க, உங்களை சொல்லால கேவலப்படுத்துறாங்க, சொல்லால உங்களுக்கு வசை மாறி போயிடுறாங்க, அதனால உங்களுக்கு மனசு ஊண்டிங் ஆகுது, மன வேதனைப்படுது, நீங்க நினைக்கிறீங்க வாஸ்தவம் தான், ஆனால் இவங்க உங்களை ஊண்டிங் பண்ணதிலோ உங்க மனசை காயப்படுத்தினதோ உங்க மனசை வேதனைப்படுத்தினதிலோ ஒன்னும் பெரிய விஷயம் கிடையாது. ஏனென்றால் உமா யுக்கால் உள்ளக்க இல்லாமா கது கீழலி ருசுலிமின் கபலி, உங்களுக்கு முன் சென்ற நிறைய ரசூல்மார்களுக்கு இதைவிட மோசமாக செஞ்ச வேதனை தான் இவங்க உங்களுக்கு செஞ்சுட்டு இருக்கிறாங்க இப்போ அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஆறுதல் சொன்னா. ஏன் நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் மாதிரி நபிமார்கள் அவ்வளவு சொல்லனா வார்த்தைகளுக்கும் துயரங்களுக்கும் ஆட்பட்டதுனால. அப்படி அந்த மக்கள் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களை வேதனை செஞ்சதை எப்படி எப்படிலாம் வேதனைப்படுத்தினாங்க அப்படின்னு லிஸ்ட் அவுட் பண்ணோம்டா. முதல்ல அல்லாஹ் குர்ஆன்ல டீட்டெயில் சொன்னான் சார், அந்த ஆயத்துக்களை உங்களுக்கு ஓதி காட்டுறேன். முதல்ல அல்லாஹ் சொன்னது, அந்த மக்கள் சொன்னது, கத்தபத்த கபலஹும் கௌம் நூஹின் கத்தபூஹு அப்தனா காலு மஜ்னூன். முதல்ல சொன்னாங்க இவர் பைத்தியக்காரன், ஒரு நல்லா இருக்கிறவரை பார்த்து ஒரு பைத்தியக்காரன் சொன்னா, ஒட்டுமொத்த ஊரும் சேர்ந்து பைத்தியம் சொன்னா அவனோட மனல யோசிச்சு பாருங்க, யாரா ஒருத்தரே போடா லூசு அப்படின்னு சொன்னா அது ஒரு விஷயம், ஒட்டுமொத்த ஊரே சேர்ந்து போகும்போதும் வரும்போதும் இன்னகு மஜ்னூன், இவன் பைத்தியக்காரன், இவர் பைத்தியக்காரன், இவன் பைத்தியக்காரன், இவன் பைத்தியக்காரன் அப்படின்னு சொன்னா அவரோட மனநிலை எப்படி இருக்கும்? இதே மனநிலைத்தான் பெருமானா சல்லல்லாஹு இருந்துச்சு. ரசூலுல்லாஹி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தாவா செய்வதற்காண்டி ஹஜ்ஜுக்கு வெளியூர்ல இருந்தெல்லாம் மக்கள் வருவாங்க, ரசூலுல்லாஹி சல்லம் மினாக்கு போவாங்க, அரஃபாக்கு போவாங்க, அங்க போய் உட்காந்து மக்களை தாவா செய்வாங்க தெரிஞ்ச உடனே குரேஷிகள் என்ன பண்ணுவாங்க, ரசூலுல்லாஹ் போறதுக்கு முன்னாடியே கூடாரம் கூடாரமா போய் இப்போ ஒருத்தர் வருவாரு, அவர் வந்து அல்லாஹ் ஒருத்தர் தான் வழங்கணும்னு சொல்லுவாரு, சிலை வணக்கங்கள்லாம் கூடாதுன்னு சொல்லுவாரு, மறுமைன்னு ஒண்ணு இருக்குதுன்னு சொல்லுவாரு, தன்னை ஏத்துக்கிட்டாலும் சொர்க்கத்துக்கு போலான்னு சொல்லுவாரு, அவர் நீங்க கேள்விப்படாதெல்லாம் வித்தியாச வித்தியாசமா சொல்றாரு, தயவுசெய்து நீங்க அதெல்லாம் சீரியஸா எடுத்துக்காதீங்க, அவர் ஒரு பைத்தியம் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் ரசூலுல்லாஹ் அந்த கூடாரத்துக்குள்ள நுழைஞ்சாங்கன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த கூடாரத்துல இந்த மாதிரி ரெஸ்பான்சிபிள் இருக்கும். இவங்க சொன்னதை போற ரசூலுல்லாஹ் ரிப்பீட் பண்ணுவாங்க, அங்க அல்லான்னு ஒருத்தர் இருக்கான், அவனை மட்டும் தான் வணங்கணும், அவனை தான் ஏத்துக்கணும், அவனுக்கு இது உருவம் கிடையாது, சிலை வணக்கம் கூடாது, அல்லாஹ்வை தவிர தெய்வங்களை வணங்காதீங்க, நான் அல்லாஹ்வோட இறுதி தூதர், நான் சொல்றது கேளுங்க அப்படின்னு அவங்க சொல்லிட்டு போனதை அப்படியே ரசூலுல்லாஹ் ரிப்பீட் பண்றாங்க. அப்ப அங்கே என்ன ரெஸ்பான்சிபிலிட்டி வரும், இழிவும் கேவலமும் அசிங்கமும் நக்கலும் நையாண்டி தான் வரும். இதே நிலைதான் எல்லா காஃபிர்களும் எல்லா காலத்து தலைவர்களும் நபிமார்களுக்கு சூட்டிய முதல் பட்டம் என்ன, இன்னஹு மஜ்னூன், பைத்தியம், இவர் லூசு. அதே நிலையைத்தான் அதில் நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவரோட விஷயத்திலும் இந்த குஃபார்கள் கையாண்டார்கள். அதாவது ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அல் குஃபார் மில்லத்து வாஹிதா, குஃபார்கள் எந்த நாட்டு குஃபாரா இருந்தாலும் சரி, எந்த நபியினுடைய உம்மத்தா இருந்தாலும் சரி, எந்த மொழி பேசக்கூடிய இருந்தாலும் சரி, குஃபார் அல் குஃபார் குல்லுகும் மில்லத்து வாஹிதா, குஃபார் எல்லாரும் ஒரே மதத்தை சார்ந்தவங்க தான். அவன் பல பேர் வச்சுக்கிட்டோம், ஜெயினுன்னு பேர் வச்சுக்கிட்டோம், மார்வாடின்னு பேர் வச்சுக்கிட்டோம், யூதன் பேர் வச்சுக்கிட்டோம், கிறிஸ்தவன் பேர் வச்சுக்கிட்டோம், அல்லது வேற வேற இந்து பேர் வச்சுக்கிட்டோம், அல்லது பௌத்தன் பேர் வச்சுக்கிட்டோம், என்னென்னலாம் பேர் வச்சுட்டு போட்டோம், அவன் தனக்கு என்ன பேர் சொல்லிட்டு போட்டோம். ஆனால் குஃபார்கள் எந்த நாட்டை சார்ந்தவர்களா இருந்தாலும் சரி, எந்த கலாச்சாரத்தை சார்ந்தவர்களா இருந்தாலும் சரி, எந்த நபி காலத்துக்கு மக்களாக இருந்தாலும் சரி, மில்லத்தும் வாஹிதா, அவங்க எல்லாரும் ஒரே சமுதாயம் தான். ஏனென்றால் எல்லா காஃபிர்களையும் பாருங்க, அவங்க வாழ்ந்தது வேற வேற காலத்துல, ஆனால் அவர்கள் நபிமார்களை கேவலப்படுத்தியதும் இன்சல்ட் பண்ணதும் அவங்களை டிஸ்கரேஜ் பண்ணதும் ஒரே வார்த்தைகள் தான், ஒரே மாதிரி ஆப்டிடியூடு தான், ஒரே மாதிரி நடைமுறைகள் தான். அப்ப அதுதான் அல்லாஹ் ரப்பல் சொல்லி காட்டுறான், நம்முடைய அடியாரை, என்னுடைய அடியானை அவர்கள் பொய்ப்பித்தார்கள். எப்படி? மஜ்னூன், அவர் மஜ்னூன் என்று சொல்லி பொய்ப்பித்தார்கள். அடுத்து சொன்னாங்க, இன்னால நரா கஃபிய தலாலி முபீன், உண்மை நாம் பகிரங்கமான வழிகட்டிலே பார்க்கின்றோம். அவன் இருக்கிறான் குஃபுர்ல, அவன் சிலை வணங்கிட்டு இருக்கிறான், அவன் கண்ட கண்ட காலமாட்டையும் கழுதையும் வணங்கிட்டு இருக்கிறான். அவன் நூஹ் அலைஹிஸ் ஸலாத்தை பத்தி என்ன சொல்றான், என்ன சொல்றான், இன்னா நராக்க ஃபி லவாலி முபீன், உங்களை பகிரங்கமான வழிகேட்டில் பார்க்கிறேன். உங்களை நீ இருக்கிறது வழிகேடு, நீ எந்த உருவம் இல்லாத இறைவனை வணங்கணும்னு சொல்றியோ அது வழிகேடு. இது எப்படின்னு சொன்னா, பொதுவாகவே ரோட்ல ஒரு திருட ஓடனாண்டா அவன் என்ன பண்ணுவான், தான் ஆகப்படாமல் இருந்தா முன்னாடி போற திருந்து கத்திட்டு ஓடுவான். ஒரு திருடம் ஓடுறான், பின்னாடி துரத்திட்டு போறாங்கன்னு சொன்னா, அதை உஷாரான அறிவுள்ள திருடம் என்ன பண்ணுவான் தெரியுமா, அவன் ஓடும் பொழுதே முன்னாடி பிறத்திட்டு வரவங்க திருடந்திரம் கத்திட்டே வருவாங்க. அப்ப இவனை யாரும் பிடிச்சிட கொடுக்காண்டி, பிடிச்சிட கூடாதுங்கிறதுக்காக இவன் என்ன பண்ணுவான், திருட திருட திருடன் கத்திட்டே ஓடுவான். ஏன் தன்னை யாரும் பிடிச்சிட கூடாதுங்கிறதுக்காண்டி. அந்த மாதிரி இந்த வழிகேட்டில் உள்ளவர்கள் அத்தனை பேருமே அடுத்தவர்களை பார்த்து நீங்க வழிகேட்டில் இருக்கிறீங்க என்று சொல்வது இயல்பு. அதற்கு நபிமார்களும் விதிவிலக்கல்ல என்பதற்கு தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உதாரணமா சொல்றான். அதற்கு நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பார்த்து சொன்னாங்க, தலாலி முபீன், நீங்க வழிகேட்டில் இருக்கிறீங்க அப்படின்னாங்க. அது மட்டுமல்ல, நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க பேசின எல்லா வார்த்தைகளுக்கும் அழகான முறையில் பதில் கொடுத்தாங்க, அழகான முறையில் விளக்கம் கொடுத்தாங்க. ஆனா அதற்கு அவங்க என்ன பதில் கொடுத்தாங்க, அவங்க என்ன அதுக்கு பெட்ட வச்சாங்க, இன்னக கத் ஜாதல்தனா யா நூஹ், நூஹே கத் ஜாதல்தனா, எங்கிட்ட ஓவரா நீங்க தர்க்கம் பண்றீங்க. அவர்கள் செய்யக்கூடிய அழைப்பு பணியை அல்லாஹ் மட்டும் ஏற்றுக்கொள்ளுங்கள், அல்லாஹ் தர யாரையும் வணங்காதீங்கன்னு சொன்ன அழைப்பு பணியை அந்த மக்கள் வச்ச பேர் என்ன, ஜாதல்தனா, எங்கிட்ட அதிகமா நீங்க வந்து தர்க்கம் புரியுறீங்க, உங்களுடைய வாக்குவாதத்தை நீங்க ரொம்ப அதிகப்படுத்திட்டீங்க என்று அதற்கு நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மேல அவர்கள் இட்டு கட்டினார்கள். கடைசியா என்ன சொன்னாங்கடா, காலு அந்த மக்கள் சொன்னார்கள், லயில்லம் தன்தஹி, நூஹே இதோடு நிறுத்திக்கங்க, நாங்களும் பொறுத்து பொறுத்து பார்க்கிறோம், என்னென்னமோ மறுத்து மறுத்து பார்க்கிறோம், நீங்க விடுற மாதிரி தெரியல, நீ தாவா செஞ்சுட்டே இருக்கிறீங்க, உங்களுடைய தாவா அழைப்பை எங்களால் ஏத்துக்க முடியல, எங்களால் ஜீரணிக்க முடியல. லயில்லம் தன்தஹி, இதற்கு பிறகும் நூஹே உங்களுடைய தாவா பணியிலிருந்து அழைப்பு பணியிலிருந்து நீங்க விட்டு விலகவில்லை என்றால், ல தக்கூ நன்ன மினல் மர்ஜூமீன், கல்லால் அடிச்சே உங்களை கொண்டுடுவோம், கல்லால் அடித்தே உங்களை கொன்று விடுவோம் என்று சொன்னார்கள். அப்பொழுதும் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் நிறுத்தல, கல்லால் அடிச்சாங்க. இவ்வளவு கஷ்டமான பணிகளை மேற்கொண்டோம், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு குர்ஆன்ல கூட்டிய அழகான பட்ட பேர் என்ன தெரியுமா, தாவூத் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அவங்க வேதத்தில் அல்லாஹ் சொன்னான், தாவூத் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அவங்களுடைய ஜபூர் வேதத்தில் அல்லாஹ் சூட்டின பட்ட பேர் அது. ஆனா நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துக்கு நம்முடைய குர்ஆன்ல அல்லாஹ் சூட்டின பட்ட பேர், இன்னஹு கான அப்தன் ஷக்கூரா, அவர் நன்றியுள்ள அடியாராக இருந்தார். இவ்வளவு கஷ்டத்திலையும் இவ்வளவு நஷ்டத்திலையும் இவ்வளவு வேதனையிலையும் அத்தனை தகிச்சுக்கிட்டு, இதுதான் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் அஞ்சு வருஷம் பத்து வருஷம் பரவாயில்லைங்க, 980 வருஷம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நபிமாரெல்லாம் ஒண்ணு புரிஞ்சுங்க, நம்மளாம் நபிமாரில் எப்படி பாக்கிறோம் அப்படின்னு சொன்னா, அவங்களாம் ஒரு அதிசய பிறவிகள், அவங்களாம் ஒரு அற்புதமான பிறவிங்க அப்படின்னு பாக்கிறோம். பெரிய தப்பு அது, நபிமார்களை ஒரு அதிசய பிறவியாகவோ ஒரு அற்புத பிறவியாகவோ, அவங்களாம் மனுஷனே இல்லை, மனித இனத்திற்கு அப்பாற்பட்டவங்க அப்படின்னு நினைச்சுங்கண்டா நாம் நபிமார்களை கேவலப்படுத்துகின்றோம். நிறைய பேர் நம்ம நபிசுல்லாத்தையும் சொல்லுவாங்க, ரசூலுல்லாவா அவங்களால முடியுங்க, அது அவங்க மனுஷனே கிடையாதுங்க, அவங்க மனிதர்களுக்கு அப்பாற்பட்டவங்க அப்படின்னு சொன்னா நம்ம கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கேவலப்படுத்துகின்றோம், அசிங்கப்படுத்துறோம். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்மை போன்ற சாதாரண மனிதராக இருந்து கொண்டு, நம்மை போன்ற உடல் அமைப்பு, நம்மள மாதிரி ரத்தத்தாலும் சதையாக படைக்கப்பட்டவங்க, நம்மள மாதிரி எலும்புகளால் தோல்னால் படைக்கப்பட்டவங்க, நம்மளால் நம்மளை போன்று எல்லா விதமான மன உளைச்சல்களுக்கும் டிப்ரெஷனுக்கும் ஸ்ட்ரெஸ்ஸுக்கும் ஆளாகக்கூடியவங்க, நம்மளை போன்ற அறிவு உள்ளவங்க, நம்மளை போன்ற சிந்தனை உள்ளவர்கள், நம்மை போன்ற உடல் அமைப்பு கொண்டவர்கள், நம்மள மாதிரி கிள்னா வலிக்கும், குத்துனா வலிக்கும், பேசுனா வலிக்கும், இப்படிப்பட்ட எல்லா குணாதிசயங்களையும் கொண்டவர்களைத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரசூலா அனுப்பி வச்சு நம்ம நினைக்க முடியாத, நம்முடைய கற்பனையிலும் சிந்திக்க முடியாத வேதனைகளை தாங்க வச்சான். மனிதனாக இருந்து கொண்டுதான் ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா சொன்னா, யார சொல்லலாம், கால்கள் வீங்கும் அளவுக்கு நீங்க நின்று வணங்க வேண்டிய அவசியம் என்ன? இன்னைக்கு நம்முடைய உம்மத்துல ஒரு ஆளை பார்க்க முடியுமா? நள்ளிரவு 12 மணிக்கு மெலிச்சு மேல எழுச்சி அவர் விடிய விடிய தொழுறாரு, தொழுது தொழுதே அவர் கால் வீங்கி போச்சு, இங்க கேள்விப்பட்டிருக்கிறோமா? கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனிதராக இருந்ததுனால்தான், நம்மள மாதிரி சாதாரண மனுஷனா இருந்ததுனால்தான். மனிதர்கள் அவங்க புனிதராக இருந்தாங்க, அது ஒரு விஷயம். உடல் அமைப்புகளிலேயோ மற்ற விஷயங்களிலேயோ மன உளைச்சல்களிலேயோ மனவேதனைக்கு ஆளாவதிலிருந்தோம், உடல் வேதனைக்கு ஆளாவதிலிருந்தோம், உடல் அமைப்புகளிலிருந்தோம் பசி, தாகம், தூக்கம், இரக்கம், கூடுதல் குறைவு, இது அனைத்தையும் கொண்டவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனால் தான் அவர்கள் நின்று வணங்க வணங்க கால் வீங்க ஆரம்பிச்சிருச்சு. தத்தா வரமாத் கதமாகு, அவருடைய இரண்டு கால்களும் வீங்க ஆரம்பிச்சிருச்சு. நாம ஈஸியா சொல்லுவோம், ரசூல்லா நின்று வணங்கினாங்கடா, அது அவங்களுக்கு அல்லாஹ் ஒரு தனி சக்தி கொடுத்திருந்தாங்க, அவங்க மனுஷனுக்கு மேல அப்பாற்பட்டவங்க அப்படின்னு நம்ம சொன்னோம்னா நாம் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேவலப்படுத்துறோம், அசிங்கப்படுத்துறோம். அவர்கள் மனிதராக இருந்து கொண்டுதான், மனிதனுக்குள்ள எல்லா சுபாவங்களையும் உள்ளடக்கி கொண்டுதான் அவர் உலகத்திலே மிகப்பெரிய தியாகியாக புனிதனாக திகழ்ந்தார்கள். அதுதான் அவங்களுக்கு அல்லாஹ் தரக்கூடிய மிகப்பெரிய பெனிஃபிட், மிகப்பெரிய கிரேடு. அதே மாதிரி நபிமார்கள் அவர் நம்மள மாதிரி மனுஷனாக தான் எல்லா மனிதர்களுமே. அதனாலதான் மக்கத்து குறைஷிகள் கேட்டாங்க, மாலி ஆதர் ரசூல் எம்ஷி அலல் அர்ஜுல், என்ன அல்லா ரசூல் ரசூல் இவர் நம்மள மாதிரி காலில் நடந்து போறாரு, எம்ஷி அலல் அஸ்வா கடைவீதிகளை சுத்திட்டு இருக்கிறாரு, இவர் போய் வியாபாரம் பண்றாரு, இவர் என்ன ரசூல் இது? மதினாவு போறாங்க ரசூல்லா, மதினாவுக்கு வந்து யூதர்கள் கிண்டல் பண்ணாங்க, மாலி ஆதர் ரசூல் யூ அள்ளி மூணு நசல் ஹலா, இவர் ரசூல்லாங்கிறாரு, கக்கூஸ் போறது பாத்ரூம் போறதுலாம் சொல்லி கொடுக்குறாரு, எப்படி போகணும்? அல்லாவுடைய ரசூல் சொன்னா ஒரு பெரிய பச்சைத்தலப்பா கட்டிக்கிட்டு ஒரு இவ்வளவு பெரிய தஸ்மீன் எடுத்துக்கிட்டு யார்ட்டையும் பேசாம ஒரு 10 சீடர்கள் சூழ இப்படி அப்படியே அமைதியின் உருவமா போனோம், யாராவது சலாம் சொன்னா கூட இப்படியே போனோம். இப்படி இருந்தா அல்லாவுடைய ரசூல் ரோட்ல போறாரு, நடக்கிறாரு, மக்களோட மக்களை பேசுறாரு, வியாபாரம் பண்றாரு. ஒரு சஹாபி, ஒரு அப்பாவி சஹாபி வியாபாரம் பண்ணிட்டு இருக்காரு, ரசூல்லா பின்னாடி போய் அப்படியே அவங்களுடைய ரெண்டு அக்குளுக்குள்ள கையை விட்டு இப்படி பிடிச்சுக்கிறாங்க ரசூல்லா சஹாபியை. அவர் வியாபாரம் பண்ணிட்டு இருக்கிறாரு, அப்பாவி சஹாபி. அப்ப அவர் போய் ரசூல்லா போய் பிடிச்சிக்கிறாங்க அவரை, விளையாட்டுக்காண்டி அவரை திரும்ப விடாம ரசூல்லா பிடிச்சி சொல்றாங்க, மை எம்பிளிக்கு ஹாதல் குலாம், இந்த அடிமை என்ன விலைக்கு வாங்குறது யாரு, இந்த அடிமை விலைக்கு வாங்குறது யாரு கேக்குறாங்க ரசூல்லா கடைவீதியில. எனக்கு பிடித்தமான சஹாபி ரசூல்லா போய் கிண்டல் பண்றாங்க, அவரை போய் பின்னாடி நம்ம சிலம் கண்ண முடி விளையாடுவோம்ல, அந்த மாதிரி ரசூல்லா அவர் கையை உள்ள போட்டுக்கிட்டு ஒரு அடிமையை பிடிக்கிற மாதிரி பிடிச்சிக்கிட்டு, இவரை இந்த அடிமை என்ட்டு யார் வாங்குறா, இந்த அடிமை என்ட்டு யார் வாங்குறா அப்படின்னு ரசூல்லா கேக்குறாங்க. சஹாபிக்கு தெரிஞ்சிச்சு பிடிச்சது ரசூல்லா, சஹாபிக்கு தெரிஞ்சிருச்சு பிடிச்சது ரசூலுல்லா. அதனால விடுவிக்கவே அவர் முயற்சி பண்ணல. அவர் ரசூல்லா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நெஞ்சு தன்னுடைய முதுகோட சேர்ந்து இருக்குது, இந்த பாக்கியம் யாரு கிடைக்கும்? அவர் தன் முதுகு வச்சு ரசூலுடைய நெஞ்சு நல்லா அழுத்துறாரு, நல்லா அழுத்துறாரு. எனக்கு எவ்வளவு பெரிய பாக்கியம், ரசூலுல்லாவுடைய உடம்பு ஏன் உடம்போட ஒட்டி இருக்குது, ரசூலுல்லாவுடைய தேகம் ஏன் தேகத்தோட பட்டிருக்குது, எனக்கு எவ்வளவு பெரிய பாக்கியம். அப்படியே ஒட்டிட்டு கையை விடுவிக்காம நிக்கிறாரு, நின்று சொல்றாரு, யார் ரசூலுல்லா, இந்த அடிமையை வித்தீங்கன்னா யாருமே விலைக்கு வாங்க மாட்டாங்க, இது ஒரு மோசமான அடிமை அப்படிங்கிறாரு. ஒரு அல்லாஹ்வுடைய ரசூல் ஒரு பஜார்ல போய் ஒரு கடைவீதியில போய் இந்த மாதிரி காரியம் பண்ணாருந்தா அவர் என்ன சொல்லுவாங்க குறைஷிங்க? என்னப்பா இவர் அல்லாஹ் ரசூல் மாதிரி இருக்கிறாரு, சின்ன பசங்க மாதிரி விளையாடிட்டு இருக்கிறாரு. இப்படித்தான் இருந்தாங்க ரசூல்மார்கள். அப்ப ரசூல்மார்கள் நம்மை போன்ற மனிதர்கள், நமக்கு இருக்கக்கூடிய ரத்தமும் சதையும் தான் அவங்களுக்கு இருந்துச்சு, நமக்கு இருக்கக்கூடிய எலும்புகள் நரம்புகள் தான் அவங்களுக்கு இருந்துச்சு, நமக்கு இருக்கக்கூடிய மன உணர்வுகள் தான் அவங்களுக்கு இருந்துச்சு, நமக்கு இருக்கிற மாதிரி தூக்கம் பசி தாகம் எல்லாமே தேவைகள் எல்லாமே அவங்களுக்கு இருந்துச்சு. இது அனைத்தையும் வைத்துக் கொண்டு 950 ஆண்டுகள் அவங்களுடைய வேதனை, சித்திரவதை, வன்சொல்கள், கொடுஞ்சொல்கள், கல்லடி, சொல்லடி இவ்வளத்தையும் தாங்குறாங்கன்னா இப்ப நீங்க யோசிச்சு பாருங்க, நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து தியாகம் நமக்கு புரியும். இப்படி யோசிச்சு பாருங்க, நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து தியாகம் நமக்கு புரியும். அது இல்லாம அவங்களா நபிமார்களுங்க, நூஹா அவங்க அவங்களுக்கு அல்லாஹ் எவ்வளவு பெரிய அந்தஸ்தை கொடுத்திருந்தாங்க, நம்மள மாதிரி 10 உடம்பு தாக்கத்தை கொடுத்திருந்தாங்க, நம்மள மாதிரி அல்லாஹ் அவங்களுக்கு 10 மலக்குகள் சுத்தி நின்றுந்தாங்க, யாரும் கல்லல் அடிச்சா கூட மலக்கு மாதிரி கேட்ச் பிடிச்சுவாங்க அந்த கல்ல அவங்க மேல படாம. இப்படிலாம் நீங்க கற்பனை பண்ணீங்கன்னா நபிமாருடைய தியாகம் நமக்கு ஒரு தியாகமாவே தெரியாது, அவங்களுடைய தியாகம் நமக்கு ஒரு தியாகமாவே தெரியாது. அவர்களும் மனிதர்கள் தான், நம்மை போன்ற மனிதர்கள் தான். அவர்களுடைய தியாகத்தினாலும் அவர்களுடைய அந்த மன உந்துதினாலும் சக்தியினாலும் அல்லாஹ் அவர்களுக்கு கண்ணியத்தையும் சிறப்பையும் கொடுத்து உன்னதமான நபிமார்களாக ஆக்கினான். அல்லாஹ் சொல்றான் பாருங்க சூரத் ஹூதுல நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய வரலாறு. நீங்க ஏதோ பயான் கேட்டம் போன இல்லாம வீட்டுல போய் எடுத்து பாருங்க. சூரத்துல் ஹூது 11வது அத்தியாயத்துல 24வது ஆயத்துல இருந்து அல்லாஹ் ஆரம்பிக்கிறான். ஆரம்பிச்சு ரொம்ப நீண்ட நெடிய அளவுக்கு போய்கிட்டே இருக்கிறான். கிட்டத்தட்ட 49-50வது ஆயத்துலயும் சொல்லிட்டு இருக்கிறான். அல்லாஹ் சொல்றான் சுருக்கமா அவங்க சொல்றேன், உலகத் அரசல்னா நூஹன் இலா கௌமிஹி, நாம் அவங்களுடைய சமுதாயத்திற்கு நூஹ் அலைஹிஸ்ஸலாத்தை ரசூலாக அனுப்பி வைத்தோம். இன்னிலக்கும் நதீரும் முபீன், அவங்க போய் மக்கள்கிட்ட சொன்னாங்க, மக்களே நான் உங்களுக்கு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யக்கூடியவனாக, பகிரங்கமா உங்களுக்கு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யக்கூடியவனாக இருக்கிறேன் சொன்னாங்க. என்ன சொன்னாங்க, அல்லாஹ் தாபுது இல்லல்லா, அல்லாஹ்வை தவிர யாரையும் வணங்காதீங்க, அப்படி நீங்கள் வணங்கினால் இன்னி அகாஃபு அலைக்கும் அதாபு யோமின் அலீம், உங்களுக்கு கடுமையான அதாபு வேதனைக்குரிய அதாபு உங்களுக்கு இறங்கும் என்பதை எச்சரிக்கிறேன், அச்சமூட்டி எச்சரிக்கை செஞ்சாங்க. ஃபகால் மலஉல்லதீன கஃபரு மின் கௌமிஹி, நல்லா புரிஞ்சுங்க, ஒவ்வொரு நபிமார்களுமே அவங்களுடைய சமுதாயத்திற்கு போய் தாவா செய்யும் பொழுது அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யும் பொழுது அவர்களுக்கு கிடைக்கும் முதல் ரெஸ்பான்சிபிள் யார்கிட்ட வரும் பாத்தீங்கன்னா, அந்த சமுதாயத்தினுடைய செல்வந்தர்கள்ட்ட இருந்து தலைவர்கள்ட்ட இருந்து என்ன ரெஸ்பான்சிபிள் வரும், நெகட்டிவ் ரெஸ்பான்ஸ், எதிர்மறையான ரெஸ்பான்சிபிள் கிடைக்கும். என்ன எதிர்மறையான ரெஸ்பான்ஸ், முதல்ல அவங்க தான் எதிர்க்க ஆரம்பிப்பாங்க, செல்வந்தர்களும் தலைவர்களும் தான் நல்ல விஷயங்களை எதிர்க்க ஆரம்பிப்பாங்க. ஏன் அப்படின்னு சொன்னா ரெண்டு காரணம், ஒன்னு அவர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த பதவி ஆசை, என்ன நினைப்பாங்க, எங்க இவர் வந்து இவர் ஒரு கொள்கையை சொல்லி மக்கள் இவருக்கு பின்னாடி போயிட்டா இவர் தலைவரா மாறிட்டு வரோ, நமக்கு இருக்கக்கூடிய அந்த தலைமைத்துவமும் அந்த தலைமை பண்பும் போயிடுமோ, நமக்கு இருக்கக்கூடிய அந்த பதவி நம்ம கைவிட்டு போயிடுமோ, அதிகாரம் நம்ம கைவிட்டு போயிடுமோ என்ற அச்சம். ரெண்டாவது தற்பெருமை, எப்படிப்பட்ட தற்பெருமை, அவர்கள் சொல்லக்கூடிய ஜஹாலத்தான அறியாமைத்தனமான அவர்களுடைய என்ன சொல்றது அறியாமையை, அதுதான் பெரிய அறிவாளித்தனம் நினைப்பாங்க, அந்த அளவுக்கு தக்கப்பொருள் தாங்கிற அகம்பாவம். இந்த இரண்டும் தான் எல்லா காலத்திலும் நபிமார்களை எந்தெந்த தலைவர்கள் எந்தெந்த ஊர் பெரியவங்க எல்லாம் எதிர்த்தாங்களோ எல்லாத்திற்குடைய குணம் ரெண்டே ரெண்டு குணம் தான், ஒன்னு தலைமைத்துவத்தின் மீது வெறி, ரெண்டு அகங்காரம் பிடித்த மமதை, இந்த ரெண்டும் தான் எல்லா நபிமார்களையும் எதிர்ப்பாங்க. அதே குணம் தான் இங்கேயும் காட்டுறான் பாருங்க, அல்லாஹ் சொல்றான் பாருங்க, ஃபகாலல் மலஉல்லதீன கஃபரூ மின் கௌமிஹி, அவங்களுடைய சமுதாயத்திலிருந்து அந்த காஃபிரான மக்களுடைய தலைவர்கள் சொன்னார்கள், மா நராக்க இல்லா பஷரம் மிஸ்லனா, நீ என்னப்பா என்ன பெருசா ரசூல் இருக்கிறீங்க, எங்களை மாதிரி மனுஷனா தானே இருக்கிறீங்க நீங்க, எங்களோட எங்களை மாதிரி மனுஷன் தானே, உங்களுக்கு என்ன சிறப்பு இருக்குது, நீங்க சாதாரண மனுஷன் தான், நீ என்ன திடீர்னு ஏதோ அல்லாஹ் ரசூல்னு சொல்லி தலைவரா இல்லன்னு பாக்குறீங்க, அப்படி தலைவரா விட்டுருவாங்க, நீ சாதாரண மனுஷன் தான், சாதாரண மக்கள், சாதாரண அன்றாட காட்சிங்க, சாதாரண அன்றாட காட்சிகள், சாதாரண ஏழை மக்கள், சாதாரணமான கீழ்த்தரமான மக்கள், அதாவது பொருளாதாரத்திலேயும் சமூக அந்தஸ்திலையும் ரொம்ப கீழே உள்ள மக்கள், இப்படிப்பட்ட சாதாரண மக்கள் தான் அவங்களை பின்பற்றுறாங்க, பாதியரை பெரிய அளவுல அறிவில்லாத மக்கள் தானே அவங்களை பின்பற்றாங்க, அப்படி இருக்கும்போது நீங்க சொல்றது அங்க போய் ஏத்துக்க முடியும், இதையே தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இதையே தான் குரேஷியன் சொன்னாங்க. நல்லா புரிஞ்சுங்க, எந்த ஒரு சத்தியத்தையுமே ஏற்று அதற்காக முதல்ல தியாகம் செய்யற வர்றவங்க யாரும் பாத்தீங்கன்னா ஏழைகளாகத்தான் இருப்பாங்க, ஏழைகளாகத்தான் இருப்பாங்க. காரணம் என்னச்சுன்னா அவங்களுக்கு எந்த விதமான கமிட்மெண்ட் கிடையாது, ஏழைகளுக்கு இழப்பதற்கு ஒன்னும் கிடையாது, அல்லாவுடைய சரி ஹக்கம் தெரிஞ்சிருச்சுன்னா உடனே தியாகம் செய்வோம், இழப்பதற்கு ஒண்ணு இல்லை. ஆனா செல்வந்தர்களுக்கும் தலைவர்களுக்கும் ஏராளமானது இழக்க வேண்டி வரும், செல்வத்தை இழக்கணும், அதிகாரத்தை இழக்கணும், தனக்கு இருக்கிற புகழை இழக்கணும், தனக்கு இருக்கக்கூடிய மரியாதை இழக்கணும், நிறைய விஷயங்களை இழந்துட்டு நம்ம இங்க போனுங்கும் பொழுது அவன் கமிட்மெண்ட் எக்கச்சக்கமா ஆயிடுது. அதனால ஹக்கை ஏத்துக்கிறதுக்கு செல்வந்தர்களும் தலைவர்களும் தயங்குவார்கள். எந்த ஒரு நபியுடைய காலத்திலும் சரி ஹக்கை தைரியமாக முதன் முதலாக ஏற்றுக்கொள்பவர்கள் ஏழைப்பாழைகளாக தான் இருப்பார்கள். அதனால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாழ்லாம் நான் ஏழையாகவே வாழ்ந்து ஏழைகளுடனேவே இருந்து ஏழையாகவே மரணித்து ஏழைகளுடனேவே எழுப்பப்பட வேண்டும் யா அல்லாஹ் அப்படின்னு ரசூலுல்லாஹ் துஆ செஞ்சாங்க. அல்லாஹும் அஹ்யினி ஃபகீரா, யா அல்லாஹ் என்ன ஏழையாவே வாழவை, அல்லாஹும் அஹ்யினி மஅல் ஃபுகரா, என்ன ஏழைகளுடனே வாழவை, அல்லாஹும் பஅத்னி மஅல் ஃபுகரா, மறுமையில் எழுப்பும் பொழுதும் என்ன ஏழைகளுடனே என்னை எழுப்பு என்னை. ஏன்னா ஏழைகளுக்கு தான் எந்த கமிட்மெண்ட்டும் கிடையாது, அவங்க இழப்பதற்கு ஒண்ணுமே கிடையாது, ஈஸியா தூக்கி போட்டு அவங்க பாட்டுக்கு அல்லாட மார்க்கத்துக்கு இஹ்லாசா பணி செய்ய போயிடுவான். ஆனா இந்த தலைவர்கள் செல்வந்தர்கள் பெரிய அகம்பாவத்தில் உள்ளவங்க பெரிய பொசிஷன்ல உள்ளவங்க அவங்க லேசில ஹக்கை ஏத்துக்க மாட்டாங்க, சத்தியத்தை ஏத்துக்க மாட்டாங்க. ஏன்னா ஏத்துக்கிட்டு அவங்க நிறைய இழக்க வேண்டி வரும், அதுக்காக வேண்டித்தான் அல்லாஹ் ரப்பல் குர்ஆன்ல சொல்றான் பாருங்க. அந்த மக்கள் சொன்னாங்க, மானரா லக்கும் அலைனா மின் ஃபதலின், எங்களை விட உங்களுக்கு எந்த சிறப்பு இருக்க மாதிரி எங்களுக்கு தெரியலையே, எங்களை விட உங்களுக்கு எந்த சிறப்பு இருக்க மாதிரி தெரியலையே. பல் நகுல் நோக்கும் காதிவீர், அது மட்டுமல்ல நீங்க சொல்ற பிற பொய் நாங்க நினைக்கிறோம், நீங்க சொல்றதெல்லாம் பொய் நினைக்கிறோம் என்று சொன்னார்கள். கால நூ அலைஹி ஸலாம் சொன்னாங்க, யா கௌமி, என் சமுதாயமே, ஹராய்த்தும் என் குன்து அலா பையனத்தி மின் ரப்பி, என்ன நினைக்கிறீங்க, நான் தெளிவான என்னோட ரப்பு எனக்கு கொடுத்த தெளிவான ஆதாரத்தின்படி இருந்து, வாத்தானி ரஹமத்த மின் அந்தஹு, அவன் அந்திஹி, அவன் தரப்பிலிருந்து எனக்கு அவனுடைய அருளை அவனுடைய ரஹமத்தை எனக்கு கொடுத்து, இதையெல்லாம் அலைக்கும், நீங்கள் பார்க்க முடியாதவாறு உங்களுடைய கண்ணை அல்லாஹ் குருடாக்கிட்டா நான் என்ன பண்ண முடியும், எனக்கு அல்லாஹ் தெளிவான அத்தாட்சியை கொடுத்திருக்கான், ஆதாரத்தை கொடுத்திருக்கிறான், மிகப்பெரிய ரஹமத்தை கொடுத்திருக்கான், வாத்தானி ரஹமத்த மின் அந்தி, அவனிடத்திலிருந்து எனக்கு ரஹமத்தை நுபுவத் என்ற பெரிய பாக்கியத்தை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான், இதையெல்லாம் பார்க்க முடியாமல் அலைக்கும், உங்கள் பார்வையை பறிபோய்விட்டு நான் என்ன பண்ண முடியும், அன்டும் லஹா காரியூன், நீங்கள் வெறுக்கும் நிலையில் நான் என்ன உங்களை வற்புறுத்த முடியும், நான் உங்களை வற்புறுத்த முடியும், சொல்றேன் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை சொல்றேன் கேட்டுக்குங்க என்று சொல்லி பார்த்தாங்க. மேலும் சொன்னாங்க, என் சமுதாயமே, லா அஸ்அலுக்கும் அலைஹி மாலா, நான் உங்ககிட்ட உங்க செல்வத்தை கேட்கலையே, உங்க செல்வத்தை நீங்களே வச்சுக்கங்க, உங்க செல்வம் பறிபோயிடு நினைக்கிறீங்களா, உங்க செல்வத்தை நீங்களே வச்சுக்கங்க, நான் உங்களோட செல்வத்தை கேட்கல, இன் அஜிரிய இல்லா அல்லாஹ், என்னுடைய கூலி எல்லாம் என்னை படைத்த ரப்பிடத்தில் இருக்குது எனக்கு. எல்லா நபிமார்களும் சொன்ன வார்த்தைங்க, லா அஸ்அலுக்கும் அலைஹி அஜ்ரா, உங்களிடத்துல நாங்க எந்த கூலியும் கேட்கல, எல்லா தாவா செய்த அழைப்பு பணி செய்த அத்தனை நபிமார்கள் சொன்ன வார்த்தை குர்ஆன்ல சொல்றான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன், எல்லா நபியுடைய வரலாறு சொல்றான், லா அஸ்அலுக்கும் அலைஹி அஜ்ரா, இதுக்கு நான் உங்களுக்கு எந்த கூலியுமே கேட்கல, இன் அஜ்ரிய இல்லா அல்லாஹ், எங்களுடைய கூலி அல்லாஹ்ட்ட இருக்குது, நான் உங்களுடைய எந்த பிரதிபலனை எதிர்பார்க்கல, உங்கள்ட்ட எந்த கூலியும் எதிர்பார்க்கல. இதுதான் ஒரு தாயினுடைய முக்கியமான அம்சம், ஒரு தாயினுடைய முக்கியமான அம்சம். ஏன்னா மூசா அலைஹி ஸலாத்து வஸலாம் வரலாறுல வரும், ஃபிரௌன் போய் மூசா அலைஹி ஸலாம் தாவா செய்றாங்க, அப்போ ஃபிரௌன் கேட்கறான், மூசாவே நீங்க செய்யற வித்தியெல்லாம் பார்த்தா நீங்க சூனிக்கார மாதிரி எனக்கு தெரியுது, ஏன்னா அசாவ போடுறாங்க, பாம்பா மாறிடுது, கையை இப்படிங்கிறாங்க ஷைனிங் ஆயிடுது, இதெல்லாம் பார்த்தா எங்களுக்கு நீங்க சூனிக்கார மாதிரி தெரியுது, அதனால வந்து நீங்க இன்னொரு நாளைக்கு வாங்க, நான் ஊர்ல உள்ள பெரிய பெரிய சூனியக்காரங்க எல்லாம் கூட்டு வர்றேன், கூட்டு வந்து அவங்களோட ஒரு போட்டி ஒன்று வைங்க அப்படிங்கிறான் ஃபிரௌன். மூசா அலைஹிஸ்ஸலாம் ஓகேன்ட்டு வந்துடுறாங்க. ஃபிரௌன் என்ன பண்றான், மூசா அவனுடைய பெரிய பெரிய சூனியத்தில் தலை சிறந்த திறமையான அந்த வல்லுநர்களை கூப்பிடுறான், கூப்பிடும் போது மூசா அலைஹிஸ்ஸலாம் வரலாறுல வரும், இப்ப சம்பந்தப்பட்டனால சொல்றேன் உங்களுக்கு, வந்தவன கேக்குறான், இந்த மாதிரி வந்து உங்களுடைய சூனியத்தெல்லாம் காட்டணும், உங்க திறமையெல்லாம் காட்டணும் அப்படின்னா, அடுத்த கேள்வி அந்த சூனியக்காரர் நிதர்மா கேட்டாங்க, எங்களுக்கு என்ன கூலி தருவே, எங்களுக்கு என்ன கூலி தருவே. இதுதான் நபிமாருடைய வெற்றிக்கும் சூனியக்காரனுடைய தோல்விக்கும் உள்ள வித்தியாசம். அவன் கேட்ட முதல் கேள்வி, எங்களுக்கு என்ன கூலி தருவே, நாங்க திறமைய பூரா காட்டுறோம், எங்களுக்கு என்ன கூலி. அப்போ ஃபிரௌன் சொல்றான், ஓகே உங்களுக்கு என்ன கூலி வேணும், உன் ஆட்சியில எங்களுக்கு பங்கு கொடுப்பியா, தாராளமா தர்றேன், ஆட்சியில பங்கு தர்றேன், ஏன்னா கூட்டணி ஆட்சிங்கிறது இப்ப இல்ல, அந்த காலத்திலே வந்துருச்சு, அதற்கான என்ன சொல்றது, அதற்கான கோரிக்கை, கூட்டணி ஆட்சிக்கான கோரிக்கை. அப்பவே கேட்டாங்க, ஆட்சியில பங்கு தெரியா, கூட்டணி சேர்க்கிறீங்களே, ஆ தர்றேன் வா. அப்போ அவர்கள் கேட்ட சூனியக்காரர்கள் கேட்ட முதல் கேள்வி என்ன, எங்களுக்கு என்ன கூலி கிடைக்கும். ஆனா நபிமார்கள் சொல்லக்கூடிய வார்த்தை என்னும் அழகி அஜிரா, உங்களோட எந்த கூலியுமே கேட்கல. ஒரு தாய்க்கு அழகு என்னன்னு சொன்னா, அவர் செய்யக்கூடிய தாவாவா இருக்கட்டும், அவர் செய்யக்கூடிய பயானா இருக்கட்டும், அவர் செய்யக்கூடிய குத்துவாவா இருக்கட்டும், அவர் செய்யக்கூடிய அழைப்பு பணியா இருக்கட்டும், முதல் தகுதி தான் செய்யக்கூடிய அந்த காரியத்திற்கு உலக மக்களிடத்தில் கூலி எதிர்பார்க்க கூடாது. அப்படி கூலியை எதிர்பார்த்தாலே எந்த விதத்தில் அவர் ஏதாவது கூலி கூலியை எதிர்பார்த்தாலே நிச்சயமா அவருடைய பேசக்கூடிய வார்த்தைகள் ரூஹானியத்து இருக்காது, வார்த்தைகளை பேசக்கூடிய வார்த்தைகள் அல்லாஹ் ஹிதாயத்தை கொடுக்க மாட்டான், அவருக்கும் அவர் செய்யக்கூடிய அந்த பணிக்கு எந்த பலனும் கிடைக்காது, நன்மையும் கிடைக்காது. நபிமார்களுடைய முதல் சுன்னத்தே, தான் செய்யக்கூடிய தாவா பணிக்கு உலகத்தில் எந்த கூலியையும் எதிர்பார்க்க கூடாது, எந்த ரூபத்திலையும் எதிர்பார்க்க கூடாது. அதனாலதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நாளை கியாமத்து நாளிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மூன்று விதமான மக்களை விசாரித்து அவங்களை நரகத்துக்கு அனுப்பினதுக்கு அப்புறம் தான் மற்ற பொதுமக்களோட விசாரணை ஆரம்பிப்பான். அந்த மூணு மக்கள்ல யாரு, முதல்ல ஷஹீது, அல்லாஹ்வுடைய பாதையில ஷஹீதானவர், மூன்றாவது அல்லாஹ்வுடைய பாதையில வாரி வழங்கிய தர்மசீலர், இரண்டாவது மூன்றாவது யாரு, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை கற்ற ஆலிம். இந்த மூன்று பேரையும் விசாரிச்சு அல்லாஹ் நரகத்துல போனதுக்கு அப்புறம் தான் மத்தவங்க விசாரணையை ஆரம்பிப்பான். அவங்க மூணு பேர்ட்ட என்ன பிரச்சனை, அல்லாஹ்வுக்காகங்கிற இஹ்லாஸ் இருக்காது, அவர்களுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த வீரனுக்கு அந்த ஷஹீதுக்கு நல்ல வீரத்தை கொடுத்திருப்பான், உடல் பலத்தை கொடுத்திருப்பான், நல்ல ஆரோக்கியத்தை கொடுத்திருப்பான், ஷஹீத் ஆயிருப்பாரு. ஆனால் அவருடைய ஷஹாதத்தின் நியத்து என்ன? தன்னை எல்லாரும் பெரிய பலசாலின்னு போற்றணும், தன்னை பெரிய வீரன் போற்றணும், தனக்கு பெரிய ஒரு பேர் புகழ் கிடைக்கணும் என்ற எண்ணத்துல செஞ்சிருப்பாரு. அல்லாஹ் அவருடைய ஷஹாதத்தை நாசமாக்கிட்டு அவர் தீ நரகத்துக்கு அனுப்பிடுவான். அதேவர் வாரி வழங்கியிருப்பாரு, பெரிய தர்மகர்த்தா, பெரிய வள்ளல். ஆனா அவருடைய வள்ளல் தன்மை நோக்கம் என்ன? உலகத்திலே தனக்கு பெரிய பேரும் புகழும் கிடைக்கும் எடுத்து பார்த்திருப்பாரு. அல்லாஹ் சொல்ல உலகத்திலே கிடைச்சிச்சு நரகத்துக்கு போ. அதே மாதிரி மார்க்கம் பயின்ற ஆலிம், அவர் உலகத்திலே எந்த ரூபத்திலாவது பேர் புகழையோ அல்லது உலகத்திலே செல்வத்தையோ அல்லது பணத்தையோ எந்த ரூபத்திலேயோ அவர் உலகத்துடைய லாபத்தை எதிர்பார்ப்பாரையானால் அவர்தான் முதல் நரகவாதி. அல்லாஹ் பாதுகாப்பானாக, அல்லாஹ் நம் எல்லோரையும் பாதுகாப்பானாக, என்னையும் பாதுகாப்பானாக. அப்ப அவருக்கு தண்டனை கொடுத்த பிறகுதான் அல்லாஹ் மற்றவருக்கு விசாரணை. ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அப்போ ஒரு நபிமார்களுடைய ரசூலா தான் சொன்னாங்க, உலமா வரசத்துல அம்பியா, உலமாக்கள் நபிமாருடைய வாரிசுகள், நபிமாருடைய வாரிசுகள். நபிமாருடைய வாரிசுகளுக்கு என்ன அழகு, எந்த தீனுடைய பணிகளுக்கும் எந்த தியாகத்திற்கும் உலகத்தை பலனை எதிர்பார்க்க மாட்டார்கள், காசு கேட்க மாட்டாங்க. நல்லா நல்ல நாவன்மையை கொடுத்திருக்கா, நல்ல பேச்சு திறமையை கொடுத்திருக்கா, நல்ல அறிவை கொடுத்திருக்கா, பயான் பண்ண வரணுமா அப்படியே எவ்வளவு தருவீங்க? 10,000 தருவீங்களா? சிட்டியா இருந்தா 5,000 ரூபாய், வெளியூரா இருந்தா 10,000 ரூபாய். எவ்வளவு பெரிய ஹராம் இது. ஒருவர் அல்லாஹ் தனக்கு பேச்சு திறமை கொடுத்திருக்கா, அல்லாஹ் கொடுத்த அறிவு, அல்லாஹ் கொடுத்த பேச்சு திறமை, அல்லாஹ் கொடுத்த ஆற்றல், இந்த அல்லாஹ் கொடுத்த அத்தனை அம்சங்களையும் மக்களுக்கு பணி செய்யக்கூடிய இந்த அற்புதமான வாய்ப்பை அதை வச்சு அதை சம்பாதிக்க நினைச்சாண்டா, இது மூசா அலை இஸ்லாம் காலத்து சூனியக்காரர்களுக்கு இதுக்கு என்ன வித்தியாசம்? எல்லா நபிமார்களுமே சொன்ன வார்த்தை, இன் அஜ்ரியே இல்லா அலல்லா, எங்களுடைய கூலி அல்லாட்ட மட்டும்தான். ஏற்றுக்கிறோம் ஏழை பாளையோட நான் சேர்ந்திருக்க முடியாது. இன்னைக்கு கம்யூனிஸ்ட் கம்யூனிஸ்ட் பேசுறானே, எல்லாரும் சமம், பணக்காரர்கள் ஏழை பணக்காரர்கள் சமம் சமம் சொல்லி, உண்மையிலேயே ஏழை பணக்காரர்கள் சமம் என்ற தத்துவத்தை உலகத்தில் நடைமுறைப்படுத்தியது அல்லாஹ் தீன் இஸ்லாம் தான். ரசூலுல்லா காலத்துல அபூஜஹல், உத்துபா, ஷைபா எல்லாம் வந்தாங்க. ஒரு காம்ப்ரமைஸுக்கு ஒரு நேரத்தில் வர்றாங்க, எல்லாம் எதிர்த்தாச்சு, அடிச்சாச்சு, உதச்சாச்சு, எல்லாம் முடிச்சாச்சு, கடைசியாக சண்டை முடிஞ்சு சமாதானத்துக்கு வராங்க காம்ப்ரமைஸுக்கு. அப்படி காம்ப்ரமைஸ் வர நேரத்தில் எடுத்துட்டு சொன்னா அபூஜஹல்லாம் வந்து, முகமதே நீ சொல்ற கரெக்ட் தான், எங்களுக்கு புரியுது, எனக்கு புரியுது, என்ன அந்த அம்மார் மாதிரி, யாசிர் மாதிரி, பிலால் மாதிரி, ஹப்பாபு மாதிரி எல்லாம் அடிமைகள், ஏழைப்பாளைங்க, எந்த விதமான சமுதாயத்தில் அவங்களுக்கு அந்தஸ்து கிடையாது, சமூக அந்தஸ்து கிடையாது, சமுதாயத்தில் மரியாதை கிடையாது, அவங்களால யாருன்னு தெரியாது, இவங்களையா வச்சு நீங்க இஸ்லாத்தை வளர்த்து நினைக்கிறீங்களா? எங்களை கூப்பிடுங்க, நாங்க வர்றோம், எங்களுக்கு மரியாதை கொடுங்க, அவங்களோட சேர முடியாது, நாங்க எங்களுக்கு தனியா ஒரு நாள் ஒதுக்குங்க, தாவா செய்யுங்க, நாங்க யோசிக்கிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி பார்த்தாங்க, சரி இப்படி சொல்றாங்களே, கொஞ்ச நாளைக்கு தனியா விஐபிஸ் விஐபிஸ் தனியா கூட தாவா செஞ்சு பார்ப்போம். ரசூலா காசு எப்படியா ஹிதாயத்து கிடைச்சிடாது அவங்களுக்கு. தனியா கூப்பிட்டு பேசினாங்க, பேசிட்டு இருக்கும் ஏழை சகாபாக்கள் வளமையா வர்ற மாதிரி வந்துட்டாங்க. குறைஷிகளும் ரசூலா முறைக்கிறாங்க, அவங்க வரக்கூடாதுங்கிறது கண்டிஷனே, எங்களுக்கு மட்டும் பேசுங்க, தாவா செய்யுங்க, எங்களுக்கு மட்டும் சொல்லுங்க, அவங்களும் உட்கார்றாங்க. ரசூலாக்கு அது எப்படி சொல்றதுன்னு தெரியல. அப்ப சகாபா கிட்ட அப்படியே ரசூலா ரொம்ப சங்கோச்சப்படுறாங்க, சொல்லவும் முடியல. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஆயத்து இருக்கிறான், நபியே நள்ளிரவு நேரத்திலே தங்களுடைய விலா எலும்பை எழுப்பி தூக்கத்தை கலைந்து அல்லாஹ்வுடைய இபாதத்தில் ஈடுபட்டு தொழுது தங்களுக்காக இந்த சமுதாயத்துக்காக துவா செய்கிறார்களே, அப்படிப்பட்ட ஏழைப்பாளைகளை விரட்ட நினைக்கிறீர்கள்? ரசூலுல்லாஹ் கண்டிச்ச ஆயத்தை. அது பிரபலமான சம்பவம், அப்துல்லா இப்னு உம்மு மக்தூம் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு, ரசூலுல்லாஹ் உட்கார்ந்து பேசிட்டு இருக்காங்க, அந்த கண்ணு தெரியா சஹாபி வந்துட்டாங்க, கண்ணு தெரியா சஹாபி வந்துட்டாங்க. ரசூலுல்லாஹ் எப்பவுமே அப்படி ரசூலுல்லாஹ் இயல்பே கிடையாது, எல்லாம் விஐபி எல்லாம் உட்காந்துருக்காங்க. ரசூலா கொஞ்சம் அவரு அல்லிம்னி மிம்மா அல்லமுக்க யா ரசூலுல்லாஹ், அல்லிம்னி மிம்மா இப்படி தடவிட்டே வர இருப்பாமோ, எனக்கு கொஞ்சம் சொல்லித்தாங்க, எனக்கு கொஞ்சம் சொல்லித்தாங்க. இவங்க எல்லாம் எரிச்சப்படுறாங்க, யார் இந்த இருக்கிற விஐபிகள்லாம், கண்ணு தெரியாது நம்ம மேல தலையை கை வச்சு எனக்கு சொல்லித்தாங்க, எனக்கு சொல்லி எல்லாம் தாண்டிட்டு வராது. ரசூலுல்லாஹ் கொஞ்சம் கடுகு எடுத்துட்டாங்க, கொஞ்சம் அப்படி ஓரமா உட்காருங்க அப்படின்ட்டாங்க. அல்லாஹ் உடனே கண்டிச்சு ஆயிட்டு இருக்கலையா, அத்தனை ஹபீபே அபசவத்தவல்லா அஞ்சா அஹுலாமா, என்ன ஒரு கண் தெரியாத மனிதர் வரும் பொழுது நபியே இந்த காபிர்களுக்காக இவரை கடுகெடுத்தீரா, நீங்கள் இவரை புறக்கணித்தீரா? ரசூலுல்லாஹ் கண்டிச்சு ஆயத்திருக்கல ரசூலுல்லாஹி அல்லாஹ். அப்போ அதைத்தான் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொல்றாங்க, உமா அனபி தாரிதில் லதீன ஆமனும், என்னை ஈமான் கொண்ட மக்களை அவங்க ஏழை பாளைகள் என்பதற்காக அவர்கள் ஒருபோதும் விரட்ட முடியாது. ஏன்னா இன்னும் முலாக்கு ரப்பியும், அவர்கள் தங்கள் ரப்பை சந்திப்பதற்கு தகுதி பெற்றவர்கள். எந்த நேரத்திலும் அல்லாஹ் சந்திப்பாங்க, எந்த நேரத்திலும் அல்லாஹோட பேசுவான், எந்த நேரத்திலும் அல்லாஹோட நேரடியாக தொடர்பு கொள்வான், எந்த நேரத்தில் அல்லாட கையெந்தி துவா கேட்பான், அவன் துவாவுக்கு அல்லா உடனே பதில் கொடுப்பான். அந்த மாதிரி அந்தஸ்து உள்ளவன் அவன் எப்படி விரட்ட முடியும்? உலாக்கின் நீ அராக்கும் கோமன் தஜுகளும், நீ விளங்காத முட்டாள், உனக்கு புரியாது அவங்களுடைய மகத்துவம் என்னன்னு சொல்லி யார் சொல்றாங்க? நூலத்தில் சொல்றாங்க அந்த ஏழை பாளைகளை பத்தி. உலா அக்கூலக்கும் இந்தி ஹசாயின் உல்லாஹி உலா ஆலமுல் கைப். அதே நேரத்தில் உங்களுக்கு என்ன சொல்றேன் பாருங்க, நான் ரொம்ப வீராதி வீர வீரபத்திரன் பேரன் அப்படிலாம் சொல்ல விரும்பல, நான் யதார்த்தத்தை சொல்றேன். நூல் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க சத்தியத்தினுடைய அழைப்பு இப்படிதாங்க இருக்கும். சத்தியத்தினுடைய அழைப்பு இல்லைன்னு சொன்னா நூல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் மட்டும் நான் குருடர்களை நடக்க செய்கிறேன், நான் செவிடர்களை பேச வைக்கிறேன், காது கேட்காதவங்களை இது முடவர்களை பார்க்க வைக்கிறேன், இப்படி எல்லாம் குருடா விட்டு போய் சொல்லி இதை செஞ்சிருக்க முடியும். ஆனா நூல் அலைஹிஸ்ஸலாம் அப்படி செய்யல. என்ன சொன்னாங்க பாருங்க, ஒலா அகூலு லக்கும் இந்தி ஹசாயின் உல்லாஹி ஒலா ஆலமுல் கைப், எனக்கு மறைவான விஷயங்கள்லாம் தெரியும் நான் சொல்ல மாட்டேன் உங்கள்கிட்ட. ஒலா ஆலமுல் கைப இல்லல்லா, மறைவான விஷயம் யாருக்கு மட்டும்தான் தெரியும்? அல்லாஹ்க்கு மட்டும்தான் தெரியும். மறைவான விஷயங்கள் அல்லாஹ்க்கு மட்டும்தான் தெரியும். இது ஏதோ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விஷயத்துல இன்னைக்கு பரேலவியில் ஒரு கூட்டம் இருக்கிறாங்க, ரசூலுல்லாஹ் ஆலிமுல் கைபுங்குவாங்க, ரசூலாக்கு எல்லா மறைவான விஷயங்களும் தெரியும், ரசூலுல்லாஹ்க்கு எல்லா மறைவான விஷயங்களும் தெரியும். பெரிய ஷிர்க், பெரிய பாவம், அகீதால ஏற்பட்ட குளறுபடி. மறைவான விஷயங்கள் அல்லாஹ்வை தவிர யாருக்கும் தெரியாது. இது ரசூலுல்லாஹ் சொல்லல, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு 5000 ஆண்டுகளுக்கு முன்பாக வந்த நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் சொல்றாங்க, ஃபலா அகூலு நான் சொல்ல மாட்டேன், என் ஹசாயினுல்லாஹ் அல்லாஹ்வுடைய ஹசானா பூரா எங்கிட்ட இருக்குது, அல்லாஹ்வுடைய ஹசானா பூரா எங்கிட்ட இருக்குது, நான் சொல்ல மாட்டேன். ஹுவல் ஆலமுல் கைப், மறைவான விஷயங்கள் எனக்கு தெரியாது. நாம் சாதாரண அடியான் சாதாரண மனுஷங்கள மாதிரி மறைவான விஷயம் என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியாது. அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லல மறைவான விஷயம் தெரியும்னு சொல்லி. அப்படி மறைவான விஷயங்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு இருந்திருந்தா எவ்வளவு பெரிய பிரச்சனை ஏற்படுது அவங்களுடைய மனைவி விஷயத்தில், ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா விஷயத்தில். முனாஃபிக்குகள் குஃபார்கள் எல்லாரும் சேர்ந்து அவதூறு பரப்புனாங்க அன்னை ஆயிஷா மேல. நடத்தப்பட்டவங்க நடத்த வாய் கூசாம சொன்னாங்க, ஒரு சஹாபியோட இணைச்சு பேசுறாங்க ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹாவ. ரசூலுல்லாஹ் 40 கஷ்டப்பட்டாங்களே, நபி ஸல்லல்லாஹு ஒரு கட்டத்தில் ரசூலுல்லாஹ்வே தடுமாறி உண்மையா இருக்குமோ நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்களே. ரசூலுல்லாஹ்க்கு மறைவான அறிவு இருந்திருந்தா, மறைவான ஞானம் இருந்திருந்தா அவங்க எதுக்கு தடுமாறணும்? அவங்க ஸ்ட்ராங்கா இருந்திருக்கலாம். எனக்கு அல்லாஹ் ஆயத்து இருக்கா, பொறுமையா இருக்கப்பா, அல்லாஹ் ஆயத்து இருக்கும், எனக்கு தெரியும் மறைவான விஷயம், எனக்கு தெரியும் அல்லாஹ் ஆயத்து இருக்கும், பொறுமையா இருக்கு அப்படின்னு சொல்லிருக்கலாமே. ஏன் தங்களுடைய சஹாபாக்கள் கூட மஸ்ட்ரா பண்ணாங்க, அலிய கூட்டி கேட்கறாங்க, அலிய என்ன பண்ணலாம், அலி ஒரே குழப்பமா இருக்குது. அலி சொன்னாங்க, யார சொல்லல, ஆயிஷா இல்லாட்ட உங்களுக்கு 1000 பொண்ணு இருக்கு, அதான் தலாக் விட்டுருங்க. அலி சொன்ன இந்த வார்த்தை ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா கடைசி காலம் வரை மனசு கூண்டி பண்ணிடுச்சு. என்ன ரசூலுல்லாஹ் பிரிக்க பத்திரா இருந்த மனுஷன், தலா கூட சொல்லி ரசூலுல்லாஹ் ஐயா கொடுத்து அந்த வேதனை இருந்து ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா ஓகே 40 கஷ்டப்பட்டான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். என்ன முடிவெடுக்குதுன்னு தெரியல, ஒவ்வொருத்தரையா கூட அந்த ரசூலோட வாழ்க்கையில சொல்லிருப்போம், அந்த பயன் கேட்டிருப்பீங்க நீங்க. 40 பிறகு அல்லாஹ் ஆயத்தை இறக்குறான் ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா பரிசுத்தமான ஒரு சூரத்து 100. அப்ப மறைவான இல்ம், மறைவான ஞானம் ரசூலுல்லாஹ்க்கு இருந்திருந்தா அந்த 40 ஏன் கஷ்டப்பட்டு ரசூலுல்லாஹ்? அப்ப எந்த நபிக்குமே மறைவான ஞானம் கிடையாது. மறைவானவற்றை பற்றிய ஞானம் யாருக்கு மட்டும்தான்? அல்லாஹ்க்கு மட்டும்தான். சில சமயங்கள்ல சில சம்பவங்கள்லாம் பாத்தீங்கன்னா மறைவான ஞானம் இருக்கிற மாதிரி தெரியும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மர்ற நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கபரை ரசூலுல்லாஹ் ரெண்டு கபர்களை தாண்டி போறாங்க. அப்ப சொன்னாங்க, உமா யூ அர்தமானி பி கபர் இன்னஹுமா யூ அர்தமானி உமா யூ அர்தமானி பி சகீரின், இந்த ரெண்டு கபர்ல உள்ளவங்களும் வேதனை செய்யப்படுகிறார்கள், ஆனால் பெரிய பாவம் எல்லாம் ஒண்ணும் பண்ணல, அவங்க சின்ன சின்ன பாவம் நினைச்சுதான் பண்ணாங்க. என்ன என்ன பாவம் பண்ணாங்க? இன்னஹு லா யஸ்தன்ஜியு மினல் பவுல், அதுல ஒருத்தர் வந்து சிறுநீர் கழிச்சுட்டு ஒழுங்கா சுத்தம் பண்ண மாட்டாரு. இன்னஹு கான யம்ஷி பின் நமீமா, இன்னொருத்தர் அவர் அதிகமா கோல் சொல்லக்கூடிய பழக்கம் உடையவரா இருந்தார். பெரிய பாவம் எல்லாம் ஒண்ணு இல்ல அவரை பொறுத்த வரைக்கும், அவர் சாதாரண பழக்கமா செஞ்சிருந்தார். அப்பவோ அப்படியே ஒண்ணுங்கிருப்பாரு, போயிட்டே இருப்பாரு சுத்தம் பண்ணாம கழுவாம. அல்லது என்ன பண்ணுவார் சொன்னா, இன்னொருத்தரே கோல் சொல்லும் பழக்க முடியாக இருந்தார். இந்த ரெண்டு காரணத்திற்காக இந்த கபரில் உள்ள வேதனை செய்யப்படுகிறார்கள் ரசூலா சொன்னாங்க. மறைவான விஷயம் ரசூலாக்கு தெரியாட்ட இது எப்படி தெரிஞ்சது கபரில் வேதனை செய்யப்படுறாங்க? மறைவான விஷயங்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கும் தெரியாது, நமக்கும் தெரியாது. அந்த விஷயத்தில் ரசூலா நம்மள மாதிரி மனுஷன் தான். ஆனால் சில விஷயங்கள்ல சில நேரங்களில் இந்த உம்மத்துக்கு கற்பிப்பதற்காக அல்லாஹ் அந்த மறைவான விஷயங்களை அவர்களுக்கு காட்டினான். அந்த நேரத்தில் அந்த விஷயத்தை அல்லாஹ் காட்டினான், மறைவான விஷயத்தை. அப்ப அந்த அடிப்படையிலே மறைவான ஞானம் என்பது அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் உண்டு, அல்லாஹ் ரசூல்மார் யாருமே கிடையாது. அதான் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொல்றாங்க, எனக்கு மறைவான விஷயங்கள்லாம் தெரியாதுப்பா. ஒலா கூலு இன்னி மலக்குன், நான் ஒரு மலக்குன்னு சொல்ல மாட்டேன், நான் சாதாரண மனுஷன் தான் உங்களை மாதிரி, நான் மலக்கு இல்லை. ஒலா அகூலு இல்லதீன தஸ்தரி அயுனுக்கும் லை யுதியஹுமுல்லாஹ் கைரா அல்லாஹு அலா பிமா ஃபி அன்ஃபுஸிஹிம் இன்னி இதல்ல மினல் ஜாலிமீன். நான் இப்படி எல்லாம் சொன்னேன்னு வச்சுக்கங்க, நான் மிகப்பெரிய அநியாயக்காரனா மாறிடுவேன். இப்படி எல்லாம் சொல்லி உங்களை ஏமாத்தணும்னு வச்சுங்க, நான் ஒரு பெரிய மலக்கு, நான் எனக்கு மறைவான விஷயங்கள்லாம் தெரியும், நான் அப்படியே மை போட்டு பார்த்து எல்லாத்தையும் சொல்லிடுவேன். இப்படிலாம் உங்களுக்கு அப்சா விட்டு இருந்தனாக்கா நான் அல்லாட்ட மிகப்பெரிய அநியாயக்காரனா மாறிருப்பேன், இப்படிலாம் சொல்ல மாட்டேன் சொல்லிட்டே வர்றாங்க. இது எல்லாத்தையும் கேட்ட பிறகு அவன் சொல்றான், யா நோஹு நோஹே கது ஜாதல் தனா, எங்கள்கிட்ட ஓவரை பேச ஆரம்பிச்சிட்டீங்க, நீங்க ரொம்ப ஓவரை விவாதம் பண்றீங்க. அக்சர்த்த ஜிதாலனா, எங்களுக்கு விவாதம் செய்தது ரொம்ப அதிகப்படுத்திருங்க. ஃபாத்தினா பிமா தாயிதுனா இன் குன்தமின சாதிகீன், நீங்க உண்மையாளரா இருந்தா நீங்க என்ன அதாபை எச்சரித்தீர்களோ அதை கொண்டு வாங்க பார்க்கலாம். நீங்க அதாபு அதாபுங்கிறீங்களா, அதை கொண்டு வாங்க, நாங்க ஏத்துக்க முடியாது உங்களை, கொண்டு வாங்க பார்ப்போம். அப்ப சொன்னாங்க கால நூலசில் சொன்னாங்க, இன்னமா ஏத்திக்கு பிஹில்ல, அதை நான் கொண்டு வர முடியாதுப்பா, அல்லா தான் கொண்டு வருவான், அதை நான் கொண்டு வர முடியாது, அந்த அதாப அல்லா தான் கொண்டு வருவான். இன்ஷா அல்லா நாடினால் ஒமா அன்டும் பி மோஜசீன், அப்படி ஒரு கால அல்லாவுடைய அதாபம் வந்தால் நீங்க தப்பிக்க முடியாது. பாருங்க, அதாவது எங்க இறங்கணுமோ அங்க இறங்குறாங்க, எங்க ஏறணுமோ அங்க ஏறுறாங்க. எந்த ஒரேடியா அவங்களோட காம்ப்ரமைஸ் பண்ணி போல நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், ஒரேடியா அப்படியே முறுக்கிட்டு நிக்கல, இறங்கி போற இடத்துல இறங்கி போனாங்க, காம்ப்ரமைஸ் காம்ப்ரமைஸ் பண்ணாங்க, எந்த இடத்துல ஸ்ட்ராங் அடிக்கணுமோ அந்த இடத்துல ஸ்ட்ராங்கா நின்றாங்க. ஹயர் எல்லாம் சொல்லி பார்த்தாங்க. ஒலா என்ஃபாவுக்கும் நுசஹி இன் அறத்து இன் அன்சஹலக்கும், நான் உங்களுக்கு நல்ல உபதேசம் செய்தால் என்னுடைய உபதேசம் உங்களுக்கு எந்த பிரயோஜனம் அளிக்கிறது இல்லை. இன்கான் அல்லாஹ் யுரீதும் யோகவியக்கோம், அல்லாஹ் உங்களை வழி எடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டான்டா, நான் சொல்றது எதுவுமே உங்களுக்கு மனசுல ஏறாது சொல்லிட்டு நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அதனால அவங்களுடைய அழைப்பு பண்ணி விடல, செஞ்சுக்கிட்டே இருக்காங்க, செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க. கடைசி ஒரு கட்டத்தில் அவங்க அல்லாட்ட முறையிடுறாங்க, அந்த முறையிட்டு அல்லாஹ் சொல்லி காட்டுறான் பாருங்க எப்படி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் முறையிட்டாங்கன்னு சொல்லி. யா அல்லாஹ், நான் இந்த மக்களை பகல் நேரத்திலும் இரவு நேரத்திலும் எல்லா நேரத்திலையும் மாறி மாறி தாவா செஞ்சு அழைச்சிக்கிட்டே இருந்தேன். கால நூஹ் ரப்பி இன்னஹும் அசௌனி ஒத்தபாவும் அல்லம் எசிதுஹு மாலுஹு வலதுஹு இல்லா ஹசாரா. யா அல்லாஹ், அந்த மக்களுக்கு நான் அழைக்க அழைக்க அவர்கள் மேலும் மேலும் எனக்கு மாறுதான் செய்து கொண்டிருந்தார்கள், அவர்களுடைய என்னுடைய அழைப்பு அவர்களுக்கு மேலும் மேலும் நஷ்டத்தை தான் அதிகப்படுத்தியது. மக்கரு மக்கரன் குப்பாரா, மேலும் மேலும் எனக்கு எதிராக சூழ்ச்சிகள் செய்ய ஆரம்பித்தார்கள். காலுலா ததரன் ஆலயத்துக்கும், அது மட்டுமல்ல நான் தாவா செய்ய அவன் போய் மத்தவங்களுக்கு தாவா செய்ய ஆரம்பிச்சான், என்னண்டு உங்களோட தெய்வங்களை விட்டு விடாதீர்கள். ஒலா எத்ததருன்ன புத்தம் ஒலா சுவாவும் ஒலா யகூச ஒலா யழுக்கவனஸ்ரா, நேற்று சொன்ன அந்த பழைய அவங்களுடைய நல்லூர்களுடைய பேர்கள், அவங்க எல்லாம் தெய்வமா கொண்டாடி இருந்தாங்க. யார் யாரே வத்தா சுவா யகூஸ் யழூக் நசர், இந்த தெய்வத்தெல்லாம் நீங்க விட்டுறாதீங்க என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அவங்களுடைய மத்த மக்களை எல்லாம் அந்த மக்கள் வழிகெடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு நான் செய்யக்கூடிய அழைப்பு படி மேலும் மேலும் வழிகாட்டத்தை அதிகரிக்கிறது அப்படியே சொல்லிட்டே வந்து ரப்பே கால நோஹு நோஹு இறுதியா சொன்னாங்க, ரப்பி லா ததல் அரல் அரல் லா ததர் அலல் அரல் மினல் காஃபிரின் தையாரா. யாருலா நான் எவ்வளவு சொல்லி பார்த்துட்டேன், எவ்வளவு கேட்டு பார்த்துட்டேன், அவங்க என்ன வேதனைப்படுத்தினாங்க, என்ன கஷ்டப்படுத்தினாங்க, எல்லாத்தையும் தாங்கிட்டேன் அல்லாஹ். ஆனா இப்போ அவங்க வரம்பு மீறி என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, என்னுடைய அழைப்பு பணியை மீறி அவர்கள் மக்களை வழிகெடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க, மக்களை வழிகெடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. லா ததரன்ன ஆலயத்தகம், உங்களுடைய தெய்வங்கள்லாம் விட்டுறாதீங்க பிரச்சாரம் பண்ண ஆரம்பிச்சிட்டான். அதனால ரப்பே நீ இனிமே இருக்க இனிமேல் இவங்களுக்கு பிரயோஜனம் இல்ல, இவங்களுக்கு தாவா செஞ்சு லா ததர் அலல் அரது மினல் காஃபிரின் தையாரா. யாரா உலகத்துல ஒரு காஃபிரோட விட்டு வைக்காத, நூல இஸ்லாம் கடைசியா சொன்னது ஒரு காஃபிரோட விட்டு வைக்காத. இன்ன கையின் ததரகும், இனிமேலும் இவர்களை விட்டு வைத்தால் இதில் இபாதக்க உன்னுடைய நல்லடியார்கள் வழிகெடுத்து விடுவார்கள், இவர்கள் உன்னுடைய நல்லடியார்கள் வழிகெடுத்து விடுவார்கள். ஒலா எளிது இல்லா ஃபாஜிரன் கஃபாரா, இவர்கள் பிறக்கக்கூடிய குழந்தையும் ஃபாஜிர்களாகவும் கஃபார்களாகவும் தான் பிறப்பார்கள், காஃபிர்களாகவும் பாவிகளாகவும் தான் பிறப்பார்கள். ரப்பிஃபிரலி வலி வாலிதைய ஒலிமன் தஹல பைத்தி, யா அல்லாஹ் என்னையும் என்னுடைய பெற்றோரையும் என்னுடைய வீட்டில் உழைந்த முஸ்லிம் மூமினான மக்களையும் மூமினான ஆண்கள் பெண்களையும் யா அல்லாஹ் நீ மன்னிப்பாயாக. ஒலா தசிதில் வாலிமீன இல்லா தபாரா, இந்த அநியாயக்காரர்களுக்கு அழிவை தவிர எதிர் கொடுக்காத யா அல்லாஹ் அப்படின்னு நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அந்த மக்களுக்காக மனம் நொந்து பத்வா செஞ்சாங்க. நல்லா கவனிங்க, நபிமாருடைய இயல்பே என்னன்னு சொன்னா எவ்வளவு வேதனைப்படுத்தினாலும் எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் அவங்களுடைய சொந்த விஷயத்துக்காக ஒருபோது பத்வா செய்ய மாட்டாங்க. ஒருபோதும் பத்துவா செய்ய மாட்டாங்க. எப்ப பத்துவா செய்வாங்க சொன்னா, வேதனைப்படுவாங்க சொன்னா, அல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்கு பாதிப்பு ஏற்படுது என்னும் பொழுதுதான் கைமீறி போயிடுச்சு அப்படிங்கும் போது அல்லாட்ட பத்துவா செய்வாங்க. அதுதான் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் செஞ்சாங்க. 950 ஆண்டுகள் கல்லால் அடிச்சான், சொல்லால் அடிச்சான், வேதனைப்படுத்தினான், கஷ்டப்படுத்தினான், அப்பெல்லாம் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அல்லாட்ட பத்துவா செய்யல. எப்போ இவர்கள் செய்த பிரச்சாரத்திற்கு எதிர்மறையாக பன்மடங்கு வேகமா அவன் பிரச்சாரம் பண்ண ஆரம்பிச்சானோ, நல்லடியார்கள் எல்லாம் குழப்ப ஆரம்பிச்சிட்டானோ, இஸ்லாத்திய அற்பஸ்வரப்ப மக்களையும் வழிகெடுக்க ஆரம்பிச்சிட்டானோ, இப்ப பார்த்தாங்க யாருலா இப்ப அவன் பண்றது அல்லாடைய மார்க்கத்துக்கு வேதனை செய்யலாம். இதுவரைக்கும் எனக்கு வேதனை பண்ணான், இதுவரைக்கும் எனக்கு நோவினை கொடுத்தான், இப்ப அல்லாடைய மார்க்கத்துக்கு நோவினை கொடுக்குறான், இனிமே அவன் விட்டு வைக்காத ரப்பே. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் பத்வா செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய பத்வா சும்மா இருக்குமா? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொன்னான், ஓகே நூஹே உங்களுடைய துஆவை ஏத்துக்கிட்டேன், அதுக்கு முதல்ல நீங்க என்ன பண்ணுங்க, வஸ்னாஇல் ஃபுல்க பி அயுனினா வஹீனா, நம்முடைய வஹியை ஏற்று நான் சொல்றபடி ஒரு கப்பல் ஒன்று தயார் செய்வீங்க. ஒலா துஹாதிபனி ஃபில் லதீன ஸலமூ, இந்த அநியாயக்காரங்களை பத்தி இனிமே என்கிட்ட பேசாத, இந்த அநியாயக்காரங்களை பத்தி இனிமேட்டு பேசாது, நான் பாத்துக்கிறேன் அவங்களை, இன்னும் ஓரகோன் அவர்களை மூழ்கடிக்க போகிறேன், உங்களை காப்பாற்றிக் கொள்வதற்காக, மூமினான மக்களை காப்பாற்றிக் கொள்வதற்காக ஒரு கப்பல் ஒன்று செய்யுங்க அப்படின்னு அல்லாஹ் சொன்னான். ஒயஸ்னா அல் ஃபுல்க, நூஹ் அலைஹிஸ்ஸலாம் கப்பல் செஞ்சாங்க. குள்ளமா மர்ற அழகி மலவமின் கோபி சஹிரு மின்ஹோ, நூஹ் அலைஹிஸ்ஸலாம் கப்பல் செய்யறத பார்த்த உடனே இந்த மக்கள் எல்லாம் கிண்டல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. என்னாச்சு? நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் அல்லாஹ்ன்னு அழைச்சு பார்த்தாரு, இப்ப கப்பல் வியாபாரத்தில் இறங்கிட்டாரு, என்ன கப்பல் செய்யறாரு அவங்களுக்கு தெரியாது, அல்லாஹ்வுடைய அதாவது இறங்க போகுதுன்னு சொல்லி அல்லாஹ் சொல்ற, இனிமே இவங்களை பத்தி நீங்க பேசாதீங்க, நான் பாத்துக்கிறேன், அவங்க மூழ்கடிக்க போறேன், உங்களை தற்காத்துக் கொள்வதற்கான ஒரு கப்பல் ஒன்று செய்யுங்க அப்படின்னு அல்லாஹ் கப்பல் செஞ்சாங்க. ஆனா அந்த மக்கள் கேவல அந்த கப்பலை தாண்டி போகும் பொழுதெல்லாம் பார்க்கும் பொழுதெல்லாம் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்தை கிண்டல் பண்ணாங்க. கால நூஹ் அலைஹிஸ்ஸலாம் இன் தஸ்கரு மின்னா ஃபைன் தஸ்கரு மின்னா ஃபைன்னா நஸ்கரு மின்கும் கமா தஸ்கரூன், நீங்க இப்ப எங்களை கிண்டல் பண்றீங்க, ஆனா நாங்க கூடிய சீக்கிரம் உங்களை கிண்டல் பண்ணுவோம், நீ இப்ப எங்களை கிண்டல் பண்றீங்க, அசிங்கப்படுத்துறீங்க, கூடிய சீக்கிரம் பாருங்க அல்லாஹ் உங்களை கிண்டல் பண்ற அளவுக்கு ஆளாக்குவான், அது விரைவில் நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். மையத்தீஹி அதாபயுஹ்ஸீஹி, யாருக்கு கேவலப்படுத்தக்கூடிய அதாப வரப்போகிறது என்பதை பாத்துக்கங்க. இதுவும் சொன்னது எதுக்காண்டி? மூஸா அலைஹிஸ்ஸலாம், நூஹ் அலைஹிஸ்ஸலாம் இப்போது திருந்துங்கடா, இப்போ திருந்துங்க, நான் கப்பல் செய்ய ஆரம்பிச்சிட்டேன் எங்களை காப்பாத்திக்கிறதுக்காக வேண்டி, இப்போ திருந்து உனக்கு வாய்ப்பு இருக்குது, திடீர் அல்லாடு அதா வரப்போது அல்லா என்று சொல்லிட்டான், நீங்க என்ன பண்ணாதீங்க, ஒலா துஹாதிபனி ஃபில் லதீன ஸலமூ, இந்த அநியாயக்காரனை பத்தி என்ன பேசாதீங்க, ஃபைன்னஹும் முஹரக்கூன், அவங்களை நான் மூழ்கடிக்க போறேன், நீங்க இனிமே பத்தி யோசிக்காதீங்க, உங்களுடைய வேலையை பாருங்க அப்படின்னு நல்லா சொல்லிட்டான். அல்லாடு அதா வரப்போது இப்போ திருந்துங்கடா பாவிகளா, நூஹ் அலைஹிஸ்ஸலாம் சொல்லி பார்த்தாங்க, கேட்கிற மாதிரி இல்ல. ஹத்தா இதா ஜா அம்ருனா, நம்முடைய அதாப் வந்த பொழுது ஃபாரத் தன்னூர், முதல் முதல்ல நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துல இந்த வெள்ள பிரளயம் இருக்குது பாருங்க, உலகம் முழுதும் ஏற்பட்ட வெள்ளம், ஒரு அடுப்புல இருந்து வந்துச்சு அந்த தண்ணி ஊற்று, அல்லாஹ் சொல்ற ஃபாரத் தன்னூர், அந்த அடுப்பு முதல்ல கொந்தளித்து அதிலிருந்து தண்ணி வர ஆரம்பிச்சது. அஃபகுல்னா ஹமில் ஃபீஹா மின் குல்லி ஜௌஜ் மின் குல்லின் ஜௌஜைனி இஸ்னைனி, நீங்க இப்ப தண்ணி பொங்கலிக்க ஆரம்பிச்சிருச்சு, பூமிக்கு கீழே தண்ணி பொங்கலிக்குது, வானத்துக்கு மேல தண்ணி மழை பொழியுது, ஃபுல்லா தண்ணி காடே தண்ணி காடு, வெள்ளக்காடு வெள்ளக்காடு. இப்ப நான் நூஹுக்கு சொன்னோம், நூஹே ஹமில் ஃபீஹா மின் குல்லின் ஜௌஜைனி இஸ்னைனி, நீங்க எல்லா படைப்புகள் இருந்து ஒரு ஒரு ஜோடியை உள்ள ஏத்துக்கீங்க, கப்பல்ல ஏத்திக்கீங்க, எல்லா படைப்புகள் இருந்தும் ஒட்டுமொத்த உலகத்தை அழிக்க போறேன். இப்போ ஏன்னா எவ்வளவு பெரிய ஷிருக், எவ்வளவு பெரிய அநியாயம் நடந்திருக்குது, ஒட்டுமொத்த உலகத்தை அழிக்க போறேன். அல்லாஹ் பாருங்க, 99 வருஷம் அல்லாஹ்வும் பொறுமையா இருந்தான், 99 வருஷம் அல்லாஹ்வும் பொறுமையா, சாரி 950 வருஷம் அல்லாஹ்வும் பொறுமையா இருந்தான், 950 ஆண்டுகள் அல்லாஹ்வும் பொறுமையா இருந்து, நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் எப்போ மனசு நொந்து அல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்கு பாதிப்புன்னு தெரிஞ்ச உடனே பத்வா செஞ்சாங்களோ, அல்லாஹ் தன்னுடைய வேலையை காட்ட ஆரம்பிச்சிட்டான். நாம நினைக்கலாம் என்னங்கது, அப்படி இப்படி வானத்திலிருந்து மழை புளியும், கீழேந்து தண்ணி புளியும், இப்படிலாம் நம்ம நடக்குமா அப்படின்னு சொல்லி, சுனாமியை காட்டினானா இல்லையா நம்ம கண்ணெதிரிலேயே, யாரும் நினைச்சு பார்த்திருப்போமா? வாக்கிங் போயிட்டு இருந்தோம்லாம், அரை கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் இருக்க கடல் அப்படியே உள்ள வந்து அப்படியே வாக்கிங் போயிட்டு இருந்தோம், படுத்துட்டு தூங்கிடும், அப்படியே சுருட்டிக்கிட்டு மறுபடியும் உள்ள போயிடும், கேள்விப்பட்டமா எங்கேயாவது? கடல் அப்படியே பூமிக்கு வெளியில வந்து கரையை விட்டு வெளியே வந்து ஊருக்குள்ள வந்து அப்படியே ஒரு சுருட்டு சுருட்டிக்கிட்டு ஒரு வாறு வாரிக்கிட்டு அப்படியே மறுபடியும் கடலுக்குள்ள போயிடும், எங்க கேள்விப்பட்டிருக்கோமா? ஆனா அல்லாஹ் நடத்தி காட்டினா இல்ல கண்ணு தெரியலையே. இதா ஜா அம்ருனா, அல்லாஹ்வுடைய வேதனை அல்லாஹ் நடத்தணும்னு முடிவு பண்ணிட்டான்டா, அது யாராலையும் கற்பனையில சிந்திச்சு பார்க்க முடியாது, அல்லாஹ் நடத்தி காட்டிடுவான். அதுதான் அல்லாஹ் சொல்லி காட்டுறான் பாருங்க, பஹலக இல்லாமன் சபக்க அலைஹில் கவுல் மன் ஆமன, நபியே உங்களையும் உங்களுடைய உங்களோட ஈமான் கொண்ட மக்களை மட்டும் அதை ஏத்திக்கங்க, ஒமா ஆமன மாஹு இல்லா கலீல், அப்பதான் அல்லாஹ் சொல்றான். ஆனா அந்த ஈமான் கொண்ட மக்கள் ரொம்ப ரொம்ப குறைவு, எத்தனை பேர் தான், வெறும் 80 பேர், 80 பேர், மற்ற படைப்புகள் எல்லாத்திலும் ஜோடி ஜோடியா அதில் ஏத்திக்கிட்டாங்க நூஹ் அலைஹிஸ்ஸலாம். பக்கால இருக்கபு ஃபீஹா பிஸ்மில்லாஹி மஜ்ரேஹா வ முர்சாஹா, நீங்கள் அல்லாஹ் பிஸ்மில்லான்னு சொல்லி அல்லாஹ்வுடைய பேரை சொல்லி அந்த கப்பலிலே பயணிக்க ஆரம்பியுங்கள். கப்பல் தண்ணி பொங்க ஆரம்பிச்சிருச்சு, பூமிக்கு அடியில் தண்ணி பொங்குது, வானத்து மழை பொழியுது, கப்பல் மிதக்க ஆரம்பிச்சிருச்சு. சொன்னாங்க பிஸ்மில்லாஹி மஜ்ரேஹா வ முர்சாஹா. கப்பல்ல போகும்போது படகுல போகும்போது ஓதுற சுன்னத்தான துவா இது, பிஸ்மில்லாஹி மஜ்ரேஹா வ முர்சாஹா இன்ன ரப்பில் அகஃபூரு ரஹீம். ரசூலா சொல்லி கொடுத்தாங்க, கப்பல்ல போகும்போதோ அல்லது படகுல போகும்போதோ அல்ல நீர்நிலைகள்ல மிதந்து போகும்போதோ இந்த துவா ஓதணும். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் ஓதன துவா பிஸ்மில்லாஹி மஜ்ரேஹா வ முர்சாஹா இன்ன ரப்பில் அகஃபூரு ரஹீம் ஒஹிய தஜ்ரி பிஹிம் ஃபி மௌஜின் கல் ஜிபால். பெரிய பெரிய அலைகள் மாதிரி வர ஆரம்பிச்சிருச்சு, மலைகள் மாதிரி அலைகள். அல்லாஹ் சொல்றான் மௌஜின் கல் ஜிபால், பெரிய மலைகளை மாதிரி அலைகள் வர ஆரம்பிச்சிச்சு. அந்த அலைகள்லயும் அந்த கப்பல் எல்லாத்தையும் தாண்டி மிதந்து போக ஆரம்பிச்சிருச்சு. இவங்க எல்லாம் மூழ்க ஆரம்பிச்சிட்டாங்க, காஃபிர்கள் எல்லாம் அழிய ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த நேரத்தில் நாதா நூஹ் இப்னஹு, என்னதான் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் நபியா இருந்தாலும் அவங்களும் ஒரு மனுஷன் தானே. 950 ஆண்டுகள் பிரச்சாரம் பண்ணியும் கூட அவங்களுடைய மகனுக்கு அல்லாஹ் ஹிதாயத்தை கொடுக்கல, பெத்த மகனுக்கு அல்லாஹ் ஹிதாயத்தை கொடுக்கல. அவன் தத்தளிச்சிட்டு இருக்கிறான் தண்ணியில. நாதா நூஹ் இப்னஹு, நூஹ் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய மகனை அழைத்தார்கள். மகனே வகான ஃபி மஅஸலின், அவன் கடுமையான கஷ்டத்துல தத்தளிச்சிட்டு இருக்கான், மூழ்கிட்டு இருக்கான் தண்ணியில. அந்த நேரத்தில் அழைக்கான், யா புனைய, என்னுடைய மகனே இருக்கம் ஆனா இப்பவா எங்களோட எரிக்க கப்பல்ல எரிக்க களிமா சொல்லுவா, இந்த நிலையில களிமா சொல்லு எங்களோட கப்பல்ல வந்து எரிக்க. ஒலா தக்கம் காஃபிரின், காஃபிரோட சேர்ந்துடாத, காஃபிர் ஆயிடாத, நாம் பெத்த மகனே இப்பாவது எங்களோட வந்து எரிக்க. அப்ப அந்த பாவி என்ன சொல்றான் பாருங்க, நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய மகன், சோதர நினைச்சு பார்க்கணும், அல்லாஹ் ரப்பல்லால் நமக்கு எல்லாம் ஹிதாயத்தை கொடுத்துருக்கான் பாருங்க, எவ்வளவு பெரிய பாக்கியங்க. நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய மகனுக்கு அல்லாஹ் ஹிதாயத்தை கொடுக்கல, பித்த மகனுக்கு. அதான் அதற்கு பிலால் ரதியல்லாஹு அன்ஹு சொல்லுவாங்க, யா அல்லாஹ் ரப்பே, நல்ல வேலை ஹிதாயத்து கொடுக்கக்கூடிய பொறுப்பை உன் கையில வச்சுக்கிட்ட யா அல்லாஹ், இல்லை என்றால் என்னை போன்ற கருத்த உருவமுடைய பெருத்த உதட்டுடைய பார்ப்பதற்கே அருவறுப்பான என்னை போன்ற மனுஷனுக்கு யாராவது ஹிதாயத்தை கொடுப்பானா? யாரா மனுஷங்களை இந்த பொறுப்பு கொடுத்திருந்தா எனக்கு யாராவது ஹிதாயத்தை கொடுப்பானா? நல்லவேளை ரப்பே இதாயத்துல பொறுப்பு உன் கையில வச்சுக்கிட்டேன், அதனால எனக்கு தான் இதாயத்து கிடைச்சது. அதே தான் நம்மளும் சொல்லணும், நல்லவேளை ரப்பே இதாயத்துல பொறுப்பு உன் கையில வச்சுக்கிட்டேன், அதனால ஒன்றுக்கு உதவாத எங்களை மாதிரி சாமானிய பாவிகளுக்கு எல்லாம் இதாயத்தை கொடுத்துருக்கிற. இல்லைன்னு சொன்னா நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து மகனுக்கு அல்லாஹ் கொடுக்கல இதாயத்தை, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சிறிய தாப்பனருக்கு அல்லாஹ் கொடுக்கல ஹிதாயத்தை, லூத் அலைஹிஸ்ஸலாத்து மனைவிக்கு கொடுக்கல அல்லாஹ் ஹிதாயத்தை, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து தந்தைக்கு கொடுக்கல அல்லாஹ் ஹிதாயத்தை. அப்படிப்பட்ட ஹிதாயத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்மள மாதிரி மனுஷன் கொடுத்திருக்காருன்னு சொன்னா சகோதரர்களே, காலம் முழுவதும் சஜிதால கிடந்து அல்லாஹ்க்கு நன்றி செலுத்தினாலும் இந்த ஒரு நேமத்துக்கு ஈடாகாது. கேக்குறாங்க பாருங்க, புலம்புறாங்க. அப்ப சொல்றான் கால நூலத்த மகன் சொல்றான், யாசிமுனி மினல் மாதோ, ஒரு மலை இருக்குது நான் அந்த மலை மேல ஏறிப்பேன், அதை என்ன காப்பாத்திக்கும், நான் உங்க கப்பல்ல ஏற மாட்டேன், அந்த மலையை என்னை காப்பாற்றும், நான் அந்த மலைக்கு பக்கத்தில் போக போறேன் அப்படின்னு சொன்னான். நூலத்த சொன்னாங்க, மகனே லா ஆசிமல்யோம், லா ஆசிமல்யோம் மின் அம்ரில்லா, இது வந்து சாதாரண மலை அல்ல, அல்லாஹ்வுடைய அதாபு, இந்த நேரத்தில் யாரும் யாரையும் காப்பாற்ற முடியாது. மகனே லாசிமே இல்லையோ, இந்த நாட்டில் யாரையும் காப்பாற்ற முடியாது, மின் அம்ரில்லா, அல்லாஹ்வுடைய வேதனை இது, இல்லா மன் ரஹிம, யார் மீது அல்லாஹ் கிருபை காட்டான அவனை தவிர யாரும் இதை காப்பாற்ற முடியாது, தப்பிக்க முடியாது, மலையில எல்லாம் தப்பிக்க முடியாது, மகனே மலையை மூழ்கிடும் சொல்றாங்க. வஹால பைனஹுமல் மௌஜ், பேசிக்கிட்டே இருக்காங்க, திடீர்னு குறுக்க ஒரு அலை வந்துருச்சு, பிரிஞ்சிட்டாங்க ரெண்டு பேரும், காணா போயிட்டான். ஃபகான மினல் முகரகீன், மூழ்கடிக்கப்பட்டு விட்டான். அல்லாஹ் சொல்றான் பாருங்க, இடையில இது மூசா நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துக்கு மகனுக்கு நடந்த சம்பாஷணை, அடுத்து தொடர்ந்து சம்பாஷணை, இடையில அல்லாஹ் சொல்றான் அந்த சூழ்நிலை சொல்றான் பாருங்க, கீழயா, கீழே பூமிக்கு சொல்லப்பட்டது, யா அரல் பூமியே, இப்லாஹி மாக்கி, உன்னுடைய தண்ணீரை முழுவதும் வெளியாக்கு, பூமியே உனக்குள் சேமித்து வைத்திருக்கக்கூடிய அத்தனை தண்ணியை வெளியாக்கு, யா சமா வானமே அக்கலே, உன்னுடைய வான தண்ணீரை அத்தனை கீழே இறக்கு. அல்லாஹ் உத்தரவிடுகின்றான், பூமிக்கு சொல்றான் உனக்குள்ள எவ்வளவு தண்ணி சேர்த்து வச்சிருக்கோ எல்லாத்தையும் வெளியாக்கு, வானமே உனக்குள்ள எவ்வளவு மேகத்துல தண்ணி வச்சிருக்கோ எல்லா மலை தண்ணியும் கீழே இருக்கு. வகீதல் மா புதியல் அமர், அனைத்து தண்ணீரும் மூழ்கடிக்கு, அனைத்து தண்ணீரும் நிரம்பி விட்டது, பிரச்சனை தீர்ந்து விட்டது, முடித்து விட்டது. ஒஸ்தவத் அலல் ஜூதி, கடைசியில அந்த கப்பல் போய் ஜூதி என்று சொல்லக்கூடிய ஒரு மலைப்பகுதியில போய் ஒதுங்குகிறது. கீழ போதலில் கௌமி தாலிமீன், இப்படிப்பட்ட அநியாயக்காரர்களுக்கு இதுதான் முடிவு ஏற்படும். நாதா நூஹு, நூஹு கூப்பிட்டாங்க, ரப்பஹு நூலத்திலாம் கேட்க அல்லாஹ் சொல்ற மறுபடியும் ஆரம்பிக்கிறா பாருங்க, ஓ நாதா நூஹு, நூஹு ரப்பஹு தன்னுடைய ரப்பை அழைச்சாங்க, ஃபக்கால கேட்டாங்க, ரப்பி என் ரப்பே, இன்னபனி மின்னாகலி யாருலா என் குடும்பத்தில் உள்ள என் புள்ள முழுகடிக்கப்பட்ட ரப்பே அவனை மட்டும் காப்பாத்தியாள்லா, தந்தை பாசம் விடுமா பித்த பாசம், அவனை காப்பாத்தியாள்லா. இன்ன வாதக்கள் ஹக்குன்னு எனக்கு ஏற்கனவே எனக்கு வாக்களிச்சிருக்கிற, எனக்கு உதவி செய்வேன்னு சொல்லி உன்னுடைய வாக்குறுதி உண்மையானது யாருலா, எனக்கு உதவி செய்யறப்பே என் பிள்ளைய காப்பாத்தியாள்லா, காஃபிரா தான் இருக்கிற என் பிள்ளைய காப்பாத்தியாள்லா கெஞ்சுறாங்க. வாண்ட ஹக்கம் ஹாக்கிமீன், நிச்சயமா நீதான் தீர்ப்பளிப்பருக்கு மேலானவன். அதற்கு அல்லா என்ன பதில் சொல்றா பாருங்க, கால யா நூஹ், அல்லாஹ் சொல்றான் யா நூஹ் நூஹே இன்னஹு லைஸ மின் அஹலிக், அவன் உங்க குடும்பத்தில் உள்ளவன் இல்ல, உங்க பிள்ளை இல்ல, உங்களுடைய உறவு உங்களுடைய தொடர்பு உங்களுடைய பந்தம் எல்லாமே ஈமான் கொண்ட மக்களோடு தான், ஈமான் கொண்ட மக்களோடு தான். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுவுடைய மகன் அப்துல் ரஹ்மான் பிற்காலத்தில் கடைசி காலத்தில் இஸ்லாத்தை ஏத்துக்கிறாரு. அப்ப அவர் சொல்றாரு, தந்தையே பத்ர் போர்ல நான் குஃபார்கள் பக்கம் இருக்கிறேன், நீங்க முஸ்லீம்கள் பக்கம் இருக்கிறீங்க, அப்ப நான் காஃபி முஸ்லீம்களை விரட்டி விட்டு வெட்டிட்டு இருக்கிறேன். அந்த நேரத்தில் ஒருத்தர் திரும்பி நிற்கிறாரு, ஒரு முஸ்லீமு, அவர் வெட்டலாம் சொல்லி கத்திய ஓங்குறேன், திடீர் திரும்புறீங்க, யாரு பார்த்தா நீங்க, நீங்க நல்லவேளை திரும்பிட்டீங்க, நான் பார்த்து உங்களை விட்டுட்டு போயிட்டேன், உங்களை வெட்டல அப்படின்னாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, மகனே எனக்கு அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கிடைத்திருந்தால் நான் உன்னை என்னுடைய மகனாக பார்த்திருக்க மாட்டேன், காஃபிராகத்தான் பார்த்திருப்பேன். இதுதான் ஈமானுடைய உணர்வு. நான் என்னை பெத்த மகனா பார்த்திருக்க மாட்டேன், அந்த நேரத்தில் ரத்த உறவோ பத்த உறவோ என் பிள்ளை உறவோ குறிக்க வந்து என்னை தடுத்திருக்காது, நான் உன்னை அல்லாவுடைய எதிரியாகத்தான் பார்த்திருப்பேன், அங்கே வெட்டியிருப்பேன். அதான் அல்லாஹ் சொல்றான் பாருங்க, காலையா நூஹ் நூஹே இன்னஹு லைஸ மின் அஹலிக், நிச்சயமாக அவன் உங்களுடைய மகன் அல்ல, உங்களுடைய குடும்பத்தை சார்ந்தவன் அல்ல. இன்னஹு அமலுன் கைர சாலி, அவன் ஒரு மோசமானவன் காஃபிர் அவன். ஃபலா தஸ்அல் நிமா லைஸ லக பிஹி இல்ம், எதை பற்றிய ஞானம் உங்களிடத்தில் இல்லையோ அதை என்கிட்ட கேட்காதீங்க, அதன்ட்ட கேட்காதீங்க சொல்லிட்டு அல்லாஹ் அடுத்த வார்த்தை என்ன சொல்றான் பாருங்க, இன்னி ஆயுதுகான் தக்கூன மினல் ஜாஹிலீன், மடையராயிடாதீங்க, நான் உங்களை எச்சரிக்கின்றேன், மடத்தனமா பேசாதீங்க, அவன் உங்க குடும்பத்தில் உள்ளவன் இல்ல, நீ மடையர் மாதிரி என்ற பேசாதீங்க. கால நூலகம் ரப்பிய ரச்சகனே இன்னி அவுது பிக்கா நசலக மாலை செலிபியில், யாரெல்லாம் எதை பத்தி எனக்கு ஞானம் இல்லையோ அதை பற்றி கேட்பதை விட்டு பாதுகாப்பு தேடுகிறேன், என்னை மன்னிச்சிடு ரப்பே. பிற்காலத்துல ஆதம் கிராமத்தினால பத்தி ரசூலா சொல்ல சொல்றாங்க, ஆதம் அலி இஸ்லாத்து இஸ்லாம் தான் மக்கள் எல்லாம் போவாங்க, ஆதமே நீங்க தான் முதல் மனிதர், அல்லாஹ் உங்களை அப்படி கண்ணியப்படுத்தணும் இப்படி கண்ணியப்படுத்தினா விசாரணை ஆரம்பிக்க சொல்லுங்க, கியாமத்தினால மாஷர்ல எங்களை விசாரணை ஆரம்பிக்க முடியாம சூரியன் ஒரு பனைமர உலகத்துல இருக்குது, நாங்க எல்லாரும் அவரவர் செய்த பாவத்திற்கு ஏற்றவாறு நாங்க மூழ்கி நிற்கிறோம் பாவத்துல, ஆதமே அல்லாட்ட சிபாரிசு செய்யுங்க, சிபாரிசு செய்கிற ஆதம் அலி இஸ்லாத்து கேட்கும் போது ஆதம் அலி இஸ்லாம் சொல்லுவாங்களா, அட போங்கப்பா என் நிலைமை பார்த்தா தெரியும்ல, நானே முதல்ல ஒரு தப்புட்டு அல்லாட்ட நப்சி நப்சி அழைஞ்சிட்டு இருக்கிறேன், எனக்கு பிறகு வந்தார்ல சிறந்த நபி நூ நூட்ட போங்க என் பிள்ளைட்ட அப்படின்னு நூ அலி இஸ்லாத்து வந்தா நூலா சொல்லுவாங்களா, என்னப்பா தெரியாதா நான் என் மகனுக்காண்டி துவா செஞ்சு அல்லாட்ட மாட்டிக்கிட்டேன், அதுக்காண்டி இப்ப தௌபா செஞ்சுட்டு இருக்கிறேன், நீங்க என்ன வராதிங்க அடுத்த நம்பிட்டு போங்க. அப்ப நூ அலி இஸ்லாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அல்லாவிடத்திலே பயந்த தவறு எது, தன்னுடைய மகனுக்காண்டி துவா செஞ்சது. அதான் சொல்றாங்க பாருங்க, ரப்பி இன்னி ஆவுது விக்கமின் மாலை செலிபிஹில், யாரா எதை பற்றி எனக்கு ஞானம் இல்லையோ அதை பற்றி உனக்கு கேட்டு பாதுகாப்பு தருகிறேன், அக்கும் மினல் ஹாசிரியன், யாரெல்லாம் என்ன மன்னிச்சு நீ அருள் புரியவில்லை என்றால் நான் மிகப்பெரிய நஷ்டவாளி ஆயிடுவேன் அப்படின்னு கேட்டாங்க. ஹயர் அந்த கப்பல் ஜூதிங்கிற இடத்துல போய் இறங்குது, இறங்கிய பிறகு நூ அலை சலாத்து வஸ்லாம் உலகத்தில் உள்ள அனைத்து குஃபார்களும் அழிக்கப்பட்டு விட்டார்கள், அனைத்து குஃபார்களும் அழிக்கப்பட்டு விட்டார்கள், வெறும் முஸ்லீம்கள் மட்டும்தான் இருக்கிறாங்க. இப்படி அவருடைய நிலை முஸ்லீம்களோடு வாழ்ந்து நல்ல முறையில் அமல் செஞ்சு இபாதத்தோடு இருக்கக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களுக்கு கடைசி காலத்தை கொண்டு வருகின்றான். நூ அலை சலாத்து வஸ்லாம் அவருடைய கடைசி காலம் எப்படி இருந்தது, எங்கே மரணித்தார்கள், எங்கே அடக்கம் செய்யப்பட்டார்கள் என்பதற்கான முழுமையான விவரங்கள் ஹதீஸ்களில் கிடையாது. ஆனால் கொஞ்ச நாள்லேயே இந்த வெள்ளப்பிரளயம் நடந்து கொஞ்ச நாள்லேயே ஹஜ்ரத் நூ அலை சலாத்து வஸ்லாம் அவர்கள் மௌத்தாயிடுறாங்க. மௌத்தா போன பிறகு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அடுத்த நபியை அடுத்த ஒரு சமுதாயத்தை உருவாக்குகின்றான். அந்த நபி அந்த சமுதாயம் யாரு என்னங்கிறத இன்ஷால்லாஹ் நாளைக்கு பார்க்கலாம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எந்த விஷயங்களை பேசணுமோ எந்த விஷயங்களை கேட்டோமோ அதன்படி அமல் செய்யோட தௌஃபீக் தந்தருவானாக. சோ அதுல முக்கியமான விஷயம் கொஞ்சம் கேளுங்க, ஒரு அனௌன்ஸ்மெண்ட், இரண்டு அறிவிப்புகள் இந்த விஷயம் கேட்டு போங்க. இன்னைக்கு நம்முடைய சமுதாயத்து பெண்கள் காஃபிர்களால் ஈர்க்கப்பட்டு நிறைய பேர் காஃபிர்களோட ஓடி போயிடுறாங்க அப்படிங்கறத நம்ம பரவலா பல செய்திகளில் கேள்விப்படுறோம். இப்படி எல்லாரும் நம்ம வேதனைப்பட்டு இப்படி பேசி பேசி வேதனைப்பட்டு இருந்த நேரத்தில் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா நமக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தான். என்னன்னு சொன்னா, இந்த மாதிரி ஓடி போற பெண்கள் அவங்கள தேடி கண்டுபிடிச்சு அவங்களுக்கு தாவா செஞ்சு அவங்கள மறுபடியும் இஸ்லாத்து கொண்டு வந்து அவர்களை வழிகெடுத்த அந்த ஆண்களையும் இஸ்லாத்து கொண்டு வந்து களிமா சொல்ல வச்சு அவங்களுக்கு நாமளே ஹத்னா வயரெல்லாம் பண்ணி தேவைப்பட்டா அவங்களுக்கு ஒரு 40 நாள் தர்பியத்து கொடுத்து அந்த ஆண்களுக்கு, இல்ல தப்லீக் ஜமாத்தில் அனுப்பி, இல்ல மத்த இஸ்லாமிக் சென்டர்களுக்கு அனுப்பி அவங்களை தர்பியத்து படுத்தி மீண்டும் அந்த இரண்டு பிள்ளைகளுக்கும் ஹலாலான முறையில கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்லி முயற்சி ஆரம்பிச்சு, அலமதுல்லா அதற்காண்டி ஆம்பூர்ல ஒரு நிஸ்வான் மதரசா ஆரம்பிச்சு, அல்லாட கிருபையினால் இதுவரை 2 வருஷத்துல ஏராளமான ஜோடிகள், என்னைக்கு எனக்கு கரெக்டா ஞாபகம் இல்ல, ஏராளமான ஜோடிகள் அல்ஹம்துலில்லாஹ் அப்படி மீட்கப்பட்டு அவர்களுக்கு திருமணம் நடத்தப்பட்டிருக்குது. தொடர்ந்து எப்பவும் அவங்கள்ட்ட எப்பவும் 40-50 பெண்கள் எல்லாமே பெரும்பாலும் இந்த மாதிரி ஓடி போனவங்க, இஸ்லாத்துக்கு வந்தவங்க, வழிமாறி போனவங்க, இந்த மாதிரி பெண்களை 40-50 பெண்கள் அல்ஹம்துலில்லாஹ் தங்க வச்சு அவங்களுக்கு உணவு உறைவிடம் எல்லாமே கொடுத்து 5 உஸ்தாதுபிகள் 2 ஆண் உஸ்தாதுகளை வச்சு அவங்களுக்கு இஸ்லாமிய தர்பியத்து ஆலிமா கோர்ஸ், அதோட சேர்த்து அவங்களுக்கு இந்த டெய்லரிங் மாதிரி கைத்தொழில் இதெல்லாம் கத்துக் கொடுத்து அல்ஹம்துலில்லாஹ் ஆம்பூர்ல மதரச நிஸ்வா நம்முடைய இல்மி சார்பா சிறப்பா நடந்துட்டு இருக்குது. மாசத்துக்கு கிட்டத்தில 1-1.5 லட்ச ரூபாய் செலவாகிட்டு இருக்குது. அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ்வுடைய கிருபையினால சிறப்பா நடந்துட்டு இருக்க அந்த மதரசா காண்டி வெளியில மக்கள் துண்டு பிடிச்சு நிக்கிறாங்க. உங்களால முடிஞ்ச உங்களுடைய சதக்காக்கள் தர்மங்கள் அனைத்தையும் போடும்படி மிக்க அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். அடுத்து முக்கியமான ஒரு அறிவிப்பு, நம்முடைய ஐஏஎஸ் அகாடமிக்கும் அதே மாதிரி நம்ம அல்ஹம்துலில்லாஹ் கும்பகோணத்துல இல்மியுடைய ஸ்கூல் நடக்குது, நம்ம +1+2 நடத்துறோம் கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த ஸ்கூலுக்கும் நல்ல வேலையாட்கள் தேவைப்படுது, கொஞ்சம் படிச்சவங்க, ஆண்களும் தேவைப்படுது பெண்களும் தேவைப்படுது, வார்டன் மாதிரி பொறுப்பா இருந்து பாக்குற மாதிரி, அதே மாதிரி கொஞ்சம் டிடிபி தெரிஞ்ச மாதிரி ஆபீஸ் அசிஸ்டன்ட், ஒரு ஏஓ, அங்க கும்பகோணத்துக்கு ஒரு ஏஓ, இந்த மாதிரி நிறைய வேலையாட்கள் தேவைப்படுது. உங்களுக்கு தெரிஞ்சவங்க யார் இருந்தாலும் இன்ஷால்லா அவங்கள என்னையும் இல்ல பள்ளியுடைய செக்ரட்டரி ஹாஜிபாயோ இன்ஷால்லா தொடர்பு கொள்ள சொல்லுங்க. நல்ல வேலையாளர்களுக்கு இன்ஷால்லா அவங்களுக்கு சிறந்த சம்பளத்தோடு நல்ல வகையா அவங்களுக்கு வந்து செய்யப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். உங்களுக்கு யாரும் தெரிஞ்சவங்கன்னா சொல்லுங்க இன்ஷால்லா. அஸ்ஸலாமு அலைக்கும், பிளாக் டை தலைமுடிகளுக்கு அப்ளை பண்ணலாமா, அப்படி பயன்படுத்தினால் உலகத்திலும் மறுமையிலும் என்ன தண்டனை என்று சொல்லுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். டை அடிக்கிறது ஹராம்ங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் டை அடிக்கிறத தடை செஞ்சாங்க. மருதாணி போடலாம், ஆண்களோ பெண்களோ தலைமுடி நினைத்தால் மருதாணி போடலாம், மருதாணிக்கு மட்டும்தான் அனுமதி. நம்ம ஆளுங்க என்ன பண்ணிட்டாங்க, அந்த மருதாணிக்கு டையிக்கு மருதாணி போடலாம்ல, மருதாணிக்கு வந்து உருதுல மெஹந்தி, அதனால என்ன பண்ணாங்க, இதுக்கு காளி மெஹந்தின்னு பேர் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. டையிக்கு பேர் என்ன, காளி மெஹந்தி. எந்த உலகத்தில் மெஹந்தி காளியா இருந்துச்சு, கருப்பா இருந்துச்சு, மெஹந்தியுடைய இயல்பே வந்து செவப்பா இருக்கிறது தான், செவப்பு அல்லது காவி நிறம் சொல்லுவோம், அதுதான் மெஹந்தியுடைய இயல்பான நிறம். இவங்க அது கருப்பு டை அடிச்சு விட்டு அதுக்கு பேர் என்ன, காளி மெஹந்தி. அதனால அந்த காளி மெஹந்தி, லால் மெஹந்தி, ஹரியா மெஹந்தி எல்லாம் பூசுறதுக்கு மார்க்கத்தில் அனுமதி கிடையாது. தமிழகத்தில் தற்போது இருக்கும் இஸ்லாமிய இயக்கங்களிலேயே ஓரளவுக்கு சிறந்த இயக்கம் இது. ஒருத்தருக்கு 4 பிள்ளை இருந்தாங்களாம், அந்த 4 பிள்ளையுமே ஒன்னா நம்ம ரவுடி பயல்களாம். அப்ப அந்த ஊருக்கு ஒருத்தர் வந்தாராம், ஆனா அந்த ரவுடி பசங்களே 4 பேர்ல ஒருத்தன் மட்டும் கொஞ்சம் நல்ல பையனா. அப்போ அந்த ஊர்ல ஒருத்தர் வந்தாராம், வந்து அந்த நல்ல பையன் யாரு பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தகப்பனரை கூப்பிட்டு, ஏமா 4 பிள்ளையுமே ரவுடி பிள்ளைங்களாமா, அதுல ஒரே ஒரு பையன் தான் நல்ல பையனாமே, அந்த நல்ல பையனை யாரும் காட்டு அப்படின்ற உடனே அவர் சொன்னாராம், அந்த எழுத்து விட்டு கூரைக்கு மேல தீ வச்சிட்டு இருக்கான் பாருங்க, அவன் தான் நல்ல பையன் அப்படின்னா. புரிஞ்சுக்கிங்க, மானத்தை மறைக்க வேண்டிய புர்கா பர்தாக்களில் டிசைன் செய்து கவர்ந்திருப்பது போல அணுகின்றன, புத்திமதி சொல்லவும் சொல்லிட்டேதான் இருக்கிறோம். ஏன்னா புர்கா வியாபாரிகள் விளம்பரம் பண்றதே அழகை மறைத்தலும் மறைத்தலின் அழகும், அழக மறைக்கணுமா, அந்த அழக அழகா மறைக்கணுமா, அது என்ன அழக அழகா மறைக்கிறது, அதுக்கு ஜிகி ஜிகி ஜிகின்னு கவர்ச்சியா போட்டுக்கிறது, இது வந்து புர்காவே இல்லைங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ருப்ப காசியாத்தின் ஃபில் அர்தி ஆரியாத்தின் யௌமல் கியாமா, உலகத்திலே ஆடை அணிந்த எத்தனையோ பெண்கள் மறுமையில நிர்வாணமாக எழுப்பப்படுவார்கள். இந்த மாதிரி ஆடைதான் அந்நிய ஆண்களை கவர்ந்திருக்கும் விதத்திலோ அல்லது இஸ்லாமிய சரியத்திற்கு மாற்றமாகவோ ஜிகு ஜிகின் ஜிகினா வச்சு எம்ப்ராய்டரி பூ போட்டு விதவிதமா கலர் போட்டு அடுத்தவருடைய பார்வையை ஈர்க்கும் மண்ணை ஆடை அணிவியமையினால் அந்த ஆடை அது ஆடை அல்ல, மறுமையினுடைய நிர்வாணம் அது, ரசூலுல்லாஹி சொல்றாங்க. அதனாலதான் இந்த மாதிரி ஆடைகள் புர்காக்கள் அணியக்கூடாது. கணவன்மார்கள் தயவு செஞ்சு பெண்களுக்கு எளிமையான புர்கா உடுத்த சொல்லுங்க, எளிமையான புர்காவை வாங்கி கொடுங்க. சகர் எழும்பும் பொழுது குளிப்பு கடமையாக விட்டது, அந்த சமயம் குளிக்க முடியாத சூழ்நிலை சமயம் தான் என்ன செய்ய வேண்டும், அதாவது நல்லா புரிஞ்சுக்குங்க, சகருக்கு வந்து குளிப்பு அவசியம் கிடையாது, நீங்க குளிப்பு கடமையானாலே சகர் செஞ்சுக்கலாம். சகர் செஞ்சு முடிஞ்ச உடனே குளிச்சுட்டு எங்க போயிடணும், ஃபஜ்ருக்கு போயிடணும். அதான் அசர் சொல்லிட்டார்ல, குளிக்க வேண்டாம், ஒரே தூங்கிட்டு காலையில 8 மணிக்கு குளிச்சுக்கலாம். இது பெரும் பாவம், இது பெரிய பாவம். அவங்களுக்கு சகல் செய்ய மட்டும்தான் அனுமதி. ஏன் டைம் இல்லைங்கிறதுனால, டைம் ஷார்ட்டா இருக்குது, குளிச்சுட்டு வந்தா சாப்பிட முடியாது, சாப்பிடறதுக்கு மட்டும்தான் அனுமதி. தவிர சாப்பிட்டு முடிச்ச உடனே குளிச்சிடணும், குளிச்சு ஃபஜ்ருக்கு போயிடணும். கந்திஷ்டி இருக்கிறதா ஆமாம் என்றால் அதை எவ்வாறு தவிர்க்க வேண்டும்? பள்ளிவாசல் குடும்பத்தோடு இபாதத்தை வந்தால் கந்திஷ்டி உண்டாகுமா? கந்திஷ்டி இருக்குது ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதற்கு ஒரு துஆ கத்து கொடுத்திருக்காங்க. பிஸ்மில்லாஹி அரகீக் அன் குல்லி ஷையின் யூதீக் வான் ஷர்ரி குல்லி நஃப்ஸின் வ ஐனின் ஹாஸிதத்தின் பிஸ்மில்லாஹி அரகீக் வல்லாஹு யஷ்வீக். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காய்ச்சல் பட்டிருக்கும் பொழுது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து இந்த துஆ சொல்லி கொடுக்குறாங்க. நபியே நீங்க வந்து இந்த துஆ ஓதுங்க, கந்திஷ்டில இருந்து அல்லாஹ் பாதுகாப்பான் அப்படின்னு சொல்லி. இந்த துஆவை மட்டும்தான் ஓதணுமே தவிர, அந்த பூசணிக்காய வச்சுக்கிட்டு இல்ல மிளகா துத்தி வச்சுக்கிட்டு பார்த்தவங்க கண்டலாம் படபடன்னு போக, கண்டவங்க கண்டலாம் காணாம போக அப்படின்னு சொல்லி அதை சுத்துறது, அதை தூ தூத்துன்னு துப்புறது, துப்பி அதை தூக்கி வெளியில் தூக்கி எறிகிறது, இது எல்லாமே ஷிர்க்கு, காஃபிகளுடைய கலாச்சாரம். அதே மாதிரி கடையை திறந்த உடனே அந்த பூசணிக்காயை சுத்தி ரோட்ல போட்டு உடைக்கிறது, அடுத்தவங்க வழிக்கு கீழே விழுறது, இந்த மாதிரி பாவம்லாம், இதெல்லாம் வந்து பெரிய பாவம். அதே மாதிரி திஷ்டி பொம்மை வைக்கிறது, திஷ்டிக்கு எழுத்தி வைக்கிறது, அப்புறம் அந்த படிகாரம் கிடிகாரம் அதுல மஞ்சள் துண்டு இதெல்லாம் துணியில சுத்தி வீட்டு வாசல்ல மாட்ட விடுறது, இவை அனைத்தும் காஃபிருடைய கலாச்சாரம். ரசூலாச்சாரம் மண் தஷப்பக பி கௌமின் ஃபஹுவ மின்ஹும், மாற்றாருடைய கலாச்சாரத்திற்கு யார் ஒத்து போகிறார்களோ அவர்கள் அவர்களே சார்ந்தவர்கள் அப்படின்ட்டாங்க. இதெல்லாம் கூடாது. ரசூலா சொல்லி கொடுத்து அந்த சுன்னத்தான துவாவை மட்டும் ஓதி குதிக்கலாம், தப்பில்லை. நாங்கள் மாட்டுக்கறி சாப்பிட மாட்டோம், நாங்கள் உயர்ந்தவர்கள் என்று என் முஸ்லீம் நண்பர் கூறுகிறார். அது உண்மையா? தவிந்து கொள்வது நல்லதா? மாட்டுக்கறி சாப்பிடாட்டா ரொம்ப உயர்ந்தவங்களாமா? அப்படிலாம் கிடையாது, அதெல்லாம் மக்களுடைய மூட நம்பிக்கை. அதே நேரத்தில் நம்மள்கிட்ட ஒரு மூட நம்பிக்கை என்னன்னு சொன்னா, ஒருத்தர் புதுசா இஸ்லாத்துக்கு வரணும்னு வச்சுங்க, அவன் களிமா சொல்லணும், ஹத்னா பண்ணணும், தொழுவ போகணும், அதெல்லாம் அப்புறம் ஒரு துண்டாவது மாட்டுக்கறி சாப்பிட்டுறணும், அப்பதான் முழுமையான மூமின். இப்படி சில பேர் சொல்றாங்க, ஒரு துண்டா மாட்டுக்கறி சாப்பிட்டாகணும், அப்பதான் முஸ்லீம் ஆவானவன், இஸ்லாத்துக்கு உள்ள வருவானா? அப்படிலாம் ஒண்ணுமே கிடையாது. மாட்டு இறைச்சி என்பது அல்லாஹ்வால் ஹலாலாக்கப்பட்ட ஒரு இறைச்சி. விருப்பம் மட்டும் சாப்பிடுங்க, விருப்பம் இல்லாம சாப்பிடாதுங்க. சாப்பிட்டவங்க உயர்ந்தவங்க, சாப்பிடாதவங்க மட்டமானவங்க, இல்ல சாப்பிடாதவங்க உயர்ந்தவங்க, சாப்பிட்டவங்க மட்டமானதுலாம் காஃபிருடைய கலாச்சாரம், இஸ்லாத்தில் இடம் இல்ல அதுக்கு. முஸ்லீம்கள் மினரல் வாட்டர் பிளான்ட் அமைத்து குடிநீர் வியாபாரம் செய்யலாமா? செய்யலாம், தப்பு கிடையாது. அது வந்து தண்ணீரை விற்க கூட ரசூலா சொல்லியிருக்காங்க. மினரல் வாட்டர்ங்கிறது வந்து தண்ணீரை விற்கிறது அல்ல, அது பியூரிஃபைடு, அதற்கான ப்ராசஸ் பண்றது, அதை பாட்டில் அடைக்கிறது, அதை மார்க்கெட்டிங் பண்றது, அதற்கான டிரான்ஸ்போர்ட், அதுக்காண்டிதான் விலை வைக்கப்படுது தவிர வெறும் தண்ணீருக்கு மட்டும் வைக்கப்படக்கூடிய விலை அல்ல. ரசூலா தண்ணியை விற்கக்கூடாதுன்னு சொன்னது எப்படின்னு சொன்னா, உதாரணமா நம்ம ஒரு கிணறு தோண்டி வச்சிருக்கிறோம், அந்த கிணறுல ஊற்று வருது, மத்த எங்கேயுமே தண்ணி இல்ல, அந்த மக்கள்லாம் நம்ம தண்ணி தெரிய வராங்க, ஒரு கூட 5 ரூபா அப்படின்னு விற்கிறது, இதுதான் ரசூலா தடுத்தாங்க, இதுதான் கூடாது. மற்றபடி மினரல் வாட்டர் வியாபாரங்கிறது அந்த ஹதீஸ் பொருந்தாது. நம் சமுதாயத்தில் பெரும்பாலான சென்ற செல்வந்தர்கள் அறக்கட்டளையில் அமைத்து உதவி செய்து வருகின்றனர். அவ்வாறு அவர்கள் செய்யும் உதவிகளுக்கு அரசாங்கத்திடமிருந்து வரி விலக்கு பெற்றுக் கொள்கின்றனர். இவ்வுலையிலேயே அவர்கள் செய்யும் உதவிகளுக்கான பயன்களை பெற்றுக் கொள்ளும் போது அந்த நற்செயல் மறுமையில் அங்கீகரிக்க விடுமா? அரசாங்கத்தில் வரி விலக்கு செய்ய வாங்குறது எப்படி உலகத்திற்கு நன்மையாக கருதப்படும்? அதெல்லாம் தப்பு கிடையாது. அதனால அரசாங்கத்தில் வரி விலக்கு வாங்கிக்கலாம். ட்ரஸ்ட்டுக்கு சட்டப்படி நம்ம என்னென்ன டாக்ஸ் எக்ஸெப்ஷன் வாங்கணுமோ அந்த எக்ஸெப்ஷன் வாங்கிக்கலாம். அது வந்து உலகத்தில் பெறக்கூடிய நன்மையாக ஆகாது. இது வந்து அரசாங்கம் தரக்கூடிய ஒரு சலுகை, அந்த சலுகை அனுபவிக்கிறோம். அந்த டாக்ஸ் எக்ஸெப்ஷனை வாங்கினாலும் அந்த பணத்தை அவர் மக்கள் தான் செலவு செய்ய போறாரு, இலைக்கு தான் கொடுக்க போறாங்க அறக்கட்டளை மூலமா. அதனால இதெல்லாம் தப்பு கிடையாது. பைத்துல் முகத்தஸில் நீங்கள் தொலை வைத்ததாக ஒரு ரூமர் உலாவிக் கொண்டிருக்கிறது, உண்மையா? இந்த ரூமர் யார் பரப்புறாங்கன்னு தெரியல, ரூமர் இல்ல, அல்ஹம்துலில்லா உண்மை. போன ஜும்மால அல்ஹம்துலில்லா ஜும்மா அங்க தொழுதுட்டு மகரிப் அல்ஹம்துலில்லா பைத்துல் முகத்தஸ்ல தொலை வைக்கிற நசீப் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கொடுத்தான். கேள்வி கேட்டதுனால சொல்றேன், அல்லாஹ்வோட பெரிய பாக்கியம் சொன்ன தொலை வச்சிருந்து சரி. ஆனா ரூமர் இல்ல, உண்மைதான். அது நம்ம பைத்துல் முகத்தஸ் சீஃப் மாங்க வந்திருந்தாங்க இல்லையா, அவங்களே அல்ஹம்துலில்லா அவங்க அணியக்கூடிய லிபாச எனக்கு அணிவிச்சு அவங்களே கொண்டு போய் முசல்லால நிக்க வச்சு அவங்க இக்காம சொன்னாங்க. அல்ஹம்துலில்லா நான் தொலை வச்சேன், தொலை வச்சுதான் ஆகணும்னு அடம் பிடிச்சாங்க. அல்லாஹ்வோட கிருபையினால தொலை வைக்கிற பாக்கியம் கிடைச்சது. புகாரி ஹதீஸை யார் வேண்டுமானாலும் படித்து விளங்கிட முடியுமா அல்லது முஃப்திகளிடம் கேட்கணுமா? ஹதீஸுகள் குரான் எல்லாருக்குமே விளங்குங்க, தர்ஜுமா பண்ணா நிச்சயமா அல்லாஹ் விளங்குற மாதிரி தான் படிச்சிருக்கிறான். அதே நேரத்தில் நம்ம விளங்கி நாம 4 பேருக்கு வியாக்கியானம் சொல்லக்கூடாது. நமக்கு அதுல டவுட்ஸ் இருந்தா ஆலிம்கள்ட்ட உலமாக்கிட்ட கேட்டு தெரிஞ்சுதான் வியாக்கியானம் சொல்லுவோம். தர எனக்கு இப்படிதான் புரியுது அப்படின்னு சொல்லி வியாக்கியானம் சொன்னா வழிகேட்டில் போயிடுவோம். குரான் ஓதி ஊதினாலும் என்ன செய்தாலும் பேய் பிடித்தவர்களை குணப்படுத்த முடியாது, தர்காக்கு சென்றால் தான் குணமாக கூறினீர்களே, அப்படி என்றால் உண்மையில் பேய் பிடித்தவர்களை குணப்படுத்துவது எப்படி? அதான் உண்மையில் பேய் பிடிச்சதான் சொன்ன பொய்யா பேய் பிடிச்சதை பத்தியே சொல்லிட்டு இருந்தேன். பேய் பிடிக்கிறதுங்கிறது உண்மை, அது சைத்தான் பண்ற சூழ்ச்சி. அப்படி ஆயிட்டா நம்ம என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணலாம், எந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் பண்ணலாம்? நபிசுலாம் சொன்னாங்க, அல்ஹம்து சூரா ஆயத்துல் குர்சி குல்லாஹது குல்லவுது பிரபில் ஃபலக் குல்லவுது பிரபினாஸ், இந்த சூராக்களை அல்ஹம்து சூரா ஆயத்துல் குர்சி குல்லாஹது குல்லவுது பிரபில் ஃபலக் குல்லவுது பிரபினாஸ் இந்த அஞ்சு விசூராக்களை ஓதி ஊதிக்கிட்டே இருக்கணும். அல்லாட்ட அழுதலு துவா செஞ்சுக்கிட்டே இருக்கணும். குணமாகிறதுக்காண்டி நல்ல சைக்காட்டி டாக்டரையும் காட்டணும். நல்ல மருத்துவ ரீதியா சைக்கா டாக்டர் காக்கணும். அல்லாட்ட என்ன உறுதி வைக்கணும்? ரப்புல் ஆலமீனே இவங்களை வச்சு நீ என்ன சோதிக்கிறேன், நான் என்னோட ஈமான விடமாட்டேன், அல்லாஹ் ரசூல் கற்றுக் கொடுத்த சுண்ணத்தான உரையில மட்டும்தான் ட்ரீட்மெண்ட் பண்ணுவேன், இதை வச்சு அவங்களுக்கு ஷிஃபா கொடுத்தா ஷிஃபா கொடு, இல்ல அப்படியே மூத்தாக்கினா நீ மூத்தாக்கிடுறப்பே, அந்த மனநிலை கேளுங்க, அல்லாஹ் நிச்சயமா ஷிஃபா கொடுப்பான். ஊதி பாப்போம் அசர் சொல்லியிருக்கிறாரு, நாலு தடவை ஊதி பார்ப்போம், இல்லடா நோய்க்கும் பார்க்கணும் பேய்க்கும் பார்க்கணும், அதனால அங்க எல்லாம் சொல்றாங்க அப்படின்னாக்கா அல்லாஹ் பாப்பா அங்கே போன அனுப்பி விட்டுருவான், சிறுக்க வைக்க வச்சிருவோம், அல்லாஹ் பாதுகாக்கணும். தொழுகையில் தக்பீர் எங்கே எப்படி கட்ட வேண்டும், சஜிதாவுக்கு போகும்போது முதலில் கை வைக்கணுமா அல்லது காலை வைக்கணுமா, பாங்கிற்கு மிக்காமத்துக்கு வேறுபடுத்தி கட்டணுமா, எப்படி புகாரி ஹதீஸ் மட்டும் படிச்சு ஹதீஸை விளங்க, அதே கேள்வி திரும்ப வருது. தொழுகையில் தக்பீர் எங்கே எப்படி கட்ட வேண்டும், நம்ம தொழுகையை இதை பத்தி போட்டு காட்டுறோம், ஒத்தப்பட ராத்திரில வந்து தொழுகை முறை பத்தி போட்டு காட்டும், அதுல பாருங்க முழு தொழுகையுடைய விவரம் இருக்கும். உடனடியா பாக்கணும்னா மக்காமஸ்ஜித் வெப்சைட்ல பாருங்க, அதுல இருக்கு தொழுகை முறை எப்படி இருந்து இதுல இருக்குது. இன்ஷால்லா அல்லா நாடுறா இந்த வருஷம் ஒது செய்யற முறையும் சேர்த்து காட்டலாம் இருக்கிறோம் இன்ஷால்லா, அது இன்ஷால் துவா செய்யுங்க, ரெடி ஆச்சுன்னா அதையும் காட்டுவோம் இன்ஷால்லா. பாங்கிற்கும் இக்காமத்திற்கும் எப்படி வெடி வெட்டி காட்டணும், ஆமா ரசூலா சொன்னாங்க பாங்க வந்து ரெண்டு ரெண்டு தடவை இருக்கணும், இக்காமத்து ஒரு தடவை ஒரு தடவை இருக்குதான் சுன்னத்து, ரெண்டு தடவை வந்து சொன்னாரு தப்பு கிடையாது ரசூலா அப்படின்னு சொல்லி இருக்காங்க. என்ன வித்தியாசம், பாங்க வந்து நீட்டி ராகம முளைக்க சொல்லணும், இக்காமத்து வந்து ஷார்ட்டா சொல்லணும், அதான் வித்தியாசம். அஸ்ஸலாமு அலைக்கும், நேற்றைய தினம் தாங்கள் பேய் பிடித்தவர்கள் பற்றி, பேய பத்தி வந்துட்டு, தாங்கள் பேய் பிடித்தவர்கள் பற்றியும் அவர்கள் நடந்து செல்லும் விதம் பற்றியும் கூறினீர்கள், இந்த சைத்தானின் ஊசலாட்டம் யாருக்கு எப்பொழுது எதன் காரணமா தோன்றுகிறது, பில்லி சூனியம் பற்றி கூறவும், இது இருக்கிறதா இல்லையா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடுத்து நமக்கு மலாவா நம்ப கூடாதா, நபிக்கே சூனியம் செய்தார் என்று ஹதீஸில் கூறப்பட்டுள்ளது என்று பிறர் கூற கேள்விப்பட்டிருக்கிறேன், மேலும் பில்லி சூனியம் இருக்கிறது என்றால் அவற்றிலிருந்து நாம் எவ்வாறு பாதுகாப்பு தேடிக் கொள்ள வேண்டும். தொழுக துவா தாங்க, பில்லி பில்லி என்னவா பேசுங்க, பில்லி சூனியம் ஏவலு காவலு எப்படி பேர் வச்சுங்க, இந்த மாதிரி சிஹர் என்பதும் பேய் பிடிக்கிறதும் இதெல்லாம் ஷைத்தானுடைய வேலைகள், இதெல்லாம் இருக்குது, அல்லாட துவா செய்வோம், அல்லா ரப்பல்லாஹ் நம்ம காப்பாத்துவோம் இன்ஷா அல்லாஹ். நம்ம நம்ப கூடாது, யோசிக்க கூடாது, எனக்கு ஒரு கால் பில்லி சூனியம் பிடித்து விட்டால் நான் எப்படி தப்பித்துக் கொள்வது அப்படின்னு இப்பவே யோசிக்க ஆரம்பிச்சுங்கடா, அந்த யோசனையே பில்லியா மாறிடும் சூனியமா மாறிடும். அதை பத்தியே யோசிச்சு யோசிச்சு யோசிச்சு யோசிச்சு, ஏன்னா நாங்க ஓதும் போது ஒரு பையன் ஒத்திருந்தாரு எங்க மார்சால, அவருக்கு எப்படி சொன்னா ஒரு நாளைக்கு ஒரு தடவை ரெண்டு தடவை பாத்ரூம் போயிட்டா போதும், எனக்கு யாரும் சூனியம் வச்சுட்டாங்கப்பா, சீரியஸா எனக்கு யாரும் சூனியம் வச்சுட்டாங்க, அவனுக்கு ஃபுட் பாய்சன் கண்டையில திண்டு ஃபுட் பாய்சன் ஆயிருக்கும், அதுக்கு எனக்கு யாரும் சூனியம் வச்சுட்டாங்க, அந்த நம்பிக்கை, அந்த நம்பிக்கை மிகப்பெரிய சிறுக்கு, அந்த மாதிரி என்னமே கொள்ளக்கூடாது, அல்லாஹ் நாடுனா நடக்கும், அந்த மாதிரி யோசிக்க வேண்டாம். அப்படி ஒரு கால் அல்லாஹ் பாதுகாக்க வந்துருச்சுன்னா அதுக்கு அல்லாஹ் ரசூல் சொல்லி கொடுத்த ட்ரீட்மெண்ட் தான் ஒரே ட்ரீட்மெண்ட். ரமதான் மாதத்தில் சொர்க்கவாசல் திறக்கப்படும், நரகவாசல் மூடப்படும், அது உண்மையா? உண்மைதான், ரசூலா சொல்லியிருக்காங்க ரமதான் மாதத்தில் ஒரு இறந்து விட்டால் அவர் நேரடியாக சொல்லு சொல்லுவார், அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது, அப்படிலாம் நேரடியாக சொர்க்கம் போவாரு அப்படின்னா உலகத்தில் எல்லாம் எல்லா பாவம் பண்ணிட்டு ரமதான தற்கொலை பண்ணிப்பானே, நேரடியாக சொர்க்கு போயிடலான்னு சொல்லிட்டு தற்கொலை பண்ற பாவத்தை சேர்த்து எல்லாம் மன்னிச்சிருவோம், தற்கொலை பண்றது ஹராம் அதையும் மன்னிச்சிருவோம்ல, அதனால எல்லா அநியாயம் பண்ண வேண்டியது ரமதான் பேரை பார்த்தா தூக்கமா ஏறிட வேண்டியது மேல, அல்லாஹ் சொர்க்கத்தை அனுப்பிடுறேன், அல்லாஹ் அந்த எழுச்ச வேணா, அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. ரமலான்ல சொர்க்கத்து வாசல் மூடப்படுகிறது, நரகத்து சொர்க்கத்து வாசல் திறக்கப்படுகிறது, நரகத்து வாசல் மூடப்படுகிறது, இது உண்மை. இதுக்கு முஹதீஸ் என்ன விளக்கம் சொல்றாங்கன்னு சொன்னா, ஒருவர் மரணித்து விட்டால் அல்லாஹ் ரமலான் வரை அவருடைய விசாரணை ஸ்டாண்ட் பைல வச்சிருவான், அவர் நரகத்தை ஸ்டாண்ட் பைல வச்சிருவான், ஒரு கால நரகவாதியாக இருந்தாருன்னா ரமலானுக்கு பிறகு நரகவாசல் திறந்த பிறகு நரகத்தை அனுப்பப்படுவார். எஹராம் துணியை ஜுப்பா தைத்துக் கொள்ளலாமா அல்லது கஃபன் துணியா வைத்துக் கொள்ளலாம், எப்படி பண்ணிக்கலாம், தப்பில்லை, ஜுப்பா தச்சுங்க லுங்கியா உடுக்கலாம் கஃபன் துணியாவும் போடலாம், எஹராம் துணியா தப்பே கிடையாது. கேவலமான ஒரு விபச்சாரன் தன்னை போன்ற ஒரு விபச்சாரியை அல்லது இணை வைத்து வணங்கும் ஒரு பெண்ணை அன்றி மற்றவரும் திரும்ப செய்து கொள்ள முடியாது, போன வருஷமே கேட்டாங்க, நான் பார்த்து சொல்றேன்னு சொன்னேன், இன்ஷால்லா ஞாபகப்படுத்த நாளைக்கு பார்த்து சொல்றேன் இன்ஷால்லா. இந்த இறைவசனத்துக்கான தெளிவான விளக்கத்தை தங்களும் கடந்த ஆண்டுகளாக தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கிறோம், இந்த முறையாவது விளக்கம் தருமாறு கேட்டுக்கொள்கிறேன் இன்ஷால்லா. உண்மையிலேயே இந்த ஆயத்துக்கு எனக்கு விளக்கம் ஞாபகம் இல்ல, நான் பார்த்து சொல்றேன் பார்த்து சொல்றேன் வாதா கொடுத்த மறந்து மறந்து போயிடுறேன், துவா செய்யுங்க அல்லாஹ் ஞாபகம் வரதுக்காண்டி, இன்ஷால்லா ஞாபகம் வந்து பார்த்து சொல்றேன் சார், கண்டிப்பா இந்த ரமதான்ல கண்டிப்பா சொல்லிடுறேன் இன்ஷால்லா. நவீல் தொழுகை என்பது குரானை தம் கையில் வைத்து பார்த்து கொள்ளலாமா, ஹரம் ஷெரீஃபில் செல்வது பார்த்து கூடாதுங்க, அது ஹரம் ஷெரீஃபில் செய்வது போல மார்க்கமாயிடாது, அங்க உள்ளவங்க சில பேர் வந்து விவரம் தெரியாம இமாம் ஓத ஓதி வச்சு பார்த்துட்டே இருப்பான், தப்பா ஓதுறாரு ஓதுறாரு அப்படின்னு சொல்லி, இதனால வந்து எந்த பிரயோஜனம் கிடையாது, அப்படி ஓதும் கூடாது, முறை இல்ல. தராவி தொழுகையில் குரானை முடிப்பது அவசியமா, ரசூலுல்லாஹி சுன்னத் தராவி தொழுகையில வந்து ஒரு குரானை முடிக்கிறது, ஏன்னு சொன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் ஒவ்வொரு வருஷமும் ரமலான்ல வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஓதி காட்டுவாங்க, ரசூலுல்லாஹ் காதால கேட்பாங்க, அதனால ஓதுவதும் சுன்னத்து, காதால கேட்கறதும் சுன்னத்து, ரெண்டுமே சுன்னத்து, குரான முழு குரான ஓதுறதும் சுன்னத்து, ஓத கேட்கறதும் சுன்னத்து. அந்த அடிப்படையில தான் நம்ம என்ன பண்றோம், சரி சும்மா கேட்கறத தொழுகையில கேட்போமே அப்படிங்கறதுனால குரான தராவில ஓதப்படுது. தராவில ஓதப்படும் குரான் கேட்கிற மாதிரி குரானா இருக்கணும், கேக்குற மாதிரி இருக்கணும், குறைஞ்சபட்சம் நமக்கு விளங்கணும் என்ன ஓதுறாங்கன்னு சொல்லி. பெரும்பாலான பள்ளிகள் இப்படிதான், என்னன்னு சொன்னா கியா ஹஸ்ரத் கியா கியா ஹுவா தும்ஹாரா, ஏக் கண்டா ஹோ ஜாதா ஆதா கண்டா கதம் கரோ, 20 ரக்காத் அரை மணி நேரத்தில் முடிங்க ஹஸ்ரத், இல்லைனா காசு ஆகுதுன்னா நீ என்ன நீ சொன்னாலும் செய்ய போறோம், எனக்கு என்ன நீ கேட்டா கேளு கேட்கலாம் போ அப்படின்னு மடம் மடம் மடம். சில பேர் பாத்தீங்கன்னா அல்லாஹ் ஒரு வார்த்தை கூட புரியாது. இதனால ஓதுறவனுக்கு எந்த பிரயோஜனம் கிடையாது, கேட்கணும் எந்த பிரயோஜனம் கிடையாது. குரான ஒரு ஒன்னே கால் மணி நேரமா இருக்கட்டும், ஒன்றரை மணி நேரமா இருக்கட்டும், நம்ம பள்ளியில் அல்ஹம்துலில்லாஹ் இடையில இந்த தஸ்பி இஸ்பி இடை தஸ்பி எல்லாம் கிடையாது, அதெல்லாம் இருந்துமே கிட்டத்தட்ட ஒன்னே கால் மணி நேரம். அது சில பள்ளிகள்லாம் பாத்தீங்கன்னா இதுல ஒரு ஜூஸ் தான் தொழுவிக்கிறாங்க பெரும்பாலும், ஆனா சில பள்ளிகளை பாத்தீங்கன்னா இந்த தஸ்பியை நீட்டி முழக்குவாங்க. நீட்டி முளைக்க அதை மூணு மூணு தடவை ஓதி, அப்புறம் குரான் ஓது பாத்தீங்கன்னா இது என்ன தராவி, இது என்ன தொழுகை, இது இது யாரை ஏமாத்த, இது எந்த பிரயோஜனமும் கிடையாது. அதனால இந்த மாதிரி இதெல்லாம் செய்யாம தராவிலே குரான் ஓதணும், ஓது நம்ம கேட்கணும் காது தாழ்த்தி நமக்கு விளங்கணும், அந்த மாதிரி ஓதுதான் சொன்னது. என்னுடைய நண்பர் தனது 40 வயதில் இஸ்லாத்தை ஏற்று உள்ளார் அல்ஹம்துலில்லாஹ், கண்டிப்பாக அவர் சுன்னத்தை செய்ய வேண்டுமா, செய்யணுங்க. ஹஜரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் 90 வயசுல செஞ்சாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய சுன்னத்துங்கிறது கத்ரா என்பது 90 வயசுல செஞ்சாங்க. அதனால 40 வயசுல வந்து இஸ்லாத்தை ஏற்றுகிற பிறகு கத்ரா செய்யக்கூடாது கிடையாது, செய்யணும் சுன்னத்தது. தமிழ்நாட்டில் புரியல என்னது அரபி, அது தா அண்ட் தாவை லாது மற்றும் லோ என்று உச்சரிப்பு செய்கிறார்கள். அதனால் ஆனால் துபாயில் மற்ற அநேக இடங்கள் வேறு மாதிரி ஜா என்று உச்சரிப்பு செய்யணும், அர்த்தம் மாறுமா, இது கூடுமா, இது நமக்கு அரபிக்கு நமக்கு உள்ள தகராறு. அதாவது அரபியில ப்ரொனன்சியேஷன் ரொம்ப முக்கியம், நான் பல தடவை சொல்லியிருக்கிறேன், லைட்டா ப்ரொனன்சியேஷன் மாறிச்சுன்னா அர்த்தமே தலைகளை மாறி போயிடும். அல்லாஹும் ஆத்தினி கல்பன் ஷாக்கிரா கா கா கல்பன் ஷாக்கிரா யாருலா நன்றி உள்ள உள்ளத்தை கொடு, அல்லாஹும் ஆத்தினி கல்பன் ஷாக்கிரா யாருலா நன்றி உள்ள நாயை கொடு, ஏதாவது வித்தியாசம் தெரியுதா? அல்லாஹும் ஆத்தினி கல்பன் ஷாக்கிரா, அல்லாஹும் ஆத்தினி கல்பன் ஷாக்கிரா, கா கா வச்சு சொன்னா நன்றி உள்ள உள்ளத்தை கொடு, கல்பன் சாக்கிரா நன்றி உள்ள நாயை கொடு, அல்லாஹ் மகஃபிர்லி யா என்னுடைய பாவத்தை மன்னிப்பாயாக. நீ தமிழ்ல எப்படி எழுதுவாங்க மகஃபிர்லிய, அல்லாஹ் மக்ஃபிர்லி யா என்னை காஃபிர் ஆக்குவாயாக, நௌது பில்லா, அப்படி தலையிலமாயிரும். இன்னல்லாஹ் ஹலக சமாவாத்தி வல்லர் ஹலக சமாவாத்தி, அல்லாஹ் வானத்தின் பூமி படைத்தான், ஹலக சமாவாத்தி வானத்தின் பூமி சிறைத்தான், ஹலக சமாவாத்தி வானத்தின் பூமி அழித்தான், எப்படி அர்த்தம் மாறுது பாத்தீங்களா? அதனால ப்ரொனன்சியேஷன் ரொம்ப முக்கியம். நம்ம ஊர்ல என்ன பண்ணாங்கன்னா உருது முஸ்லீமும் தமிழ் முஸ்லீமும் பல விஷயங்களை சண்டை போடுவாங்க, இந்த விஷயத்தை கை கோத்துக்கிட்டாங்க. என்ன கை கோத்துக்கிட்டாங்க? நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து அரபிய கொலை பண்ணணும், நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து அரபிய கொலை பண்ணணும். எப்படி கொலை பண்ணலாம்? நீ ஒல ஜாலின்னு சொல்லு, நான் ஒல லாலின்னு சொல்றேன், கொலை பண்ணிடலாம். ஒல ஜாலின், ஒல லாலின், ரெண்டு பேரும் கொலை பண்றாங்க அரபிய, ரெண்டுமே தப்பு. தஜ்வீது முறைப்படி குரானை அரபி எழுத்தினுடைய ப்ரொனன்சியேஷன் புரிஞ்சு ஓதணும், அதுதான் குரானை ரசூலா சொல்றாங்க. உங்களுடைய அழகான ஓதுதல் மூலமாக, உங்களுடைய அழகான ராகத்தின் மூலமாக குரானை அழகுபடுத்துங்கள், ரசூலாடைய உத்தரவு. அழகா ஓதணும், தஜ்வீதோடு ஓதணும். இன்னைக்கு நம்மள பல பேர் குரான் ஓதுவோம், அந்த குரான ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கேட்டாலும் நேரம் அல்லாடவி தௌபாச்சோம், யாரும் அந்த குரான் நான் இறக்கல, என் வேறதே ஓதிட்டு இருக்கான் குரான் சொல்லி, இந்த குரான் நான் இறக்கல யாருந்தா நான் வேறதே வச்சு குரான் ஓதிட்டு இருக்கிறவன் அப்படின்னு கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க போய். அந்த மாதிரி ஓதுறோம் இன்னைக்கு. கர்ப்பிணி பெண்கள் ரமதான் மாதத்து நோன்பு வைப்பின் சட்டம் என்ன? எந்த சட்டம் கிடையாது, நோன்பு வைங்க இன்ஷால்லாஹ் உங்களுக்கு டபுள் மடங்கு நன்மை கிடைக்கும், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கூடி கொடுப்பான் இன்ஷால்லாஹ். நிஸ்வான் மார்சா, ஆம்பூர் நிஸ்வான் மார்சா சொல்லியிருக்கிறேன் இன்ஷால்லாஹ். வெளிய சகோதரர்கள் துண்டேந்து நிக்கிறாங்க, உங்களால முடிஞ்ச அதிகமான உதவிகள் செய்யுங்க. சுபான் அல்லாஹ் பிஹம்திஹி சுபான் அல்லாஹ்.